ശ്രീശീലമുഖാത്മപിതാമഹസ്യേവാസുരേണേകാർത്ഥേദേവനാചാര്യകാർത്ഥബോധം രാമാനുചാര്യം ഗുരുവര്യമീടേ ശ്രീശൈലവംശാതൂരേ പദാംബുജ പ്രണയനം തദവാപ്തമന്ത്രം ശ്രീമന്തകുംഭഗുരുവര്യകാർത്ഥബോധം ശ്രീദേവനാഥ ഗുരുമാത്മഗുണാഢ്യമീഡേ ശ്രീമാൻവേങ്കടനാഥാര്യേദ്രീവേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ കൃതി പിതാമഹസ്യ പിതാമഹായ പ്രാചേതസാദേശഫലപ്രദായ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികായ ശ്രീശൈലപൂർണ്ണായ നമോ നമസ്താത് ഉജന്തം രാമരാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരുഹ്യ കവിതാ ശാഖാം വന്ദേ വാൽമീകിയോഗിലം വാൽമീകേ മുനിസിംഹസ്യ കവിതാ വനചാരിണഃ ശൃണ്വന് രാമകഥാനാദം കോനയാതി പരാംഗതിം യപിബന് സതതം രാമചരിതാമൃതസാഗരം അതൃതൃപ്തം മുനിം വന്ദേ പ്രാചേത സമകൽമുഖം ഗോഷ്പതികൃതമാരാശം മശകേകൃതരാക്ഷസം രാമായണ മഹാമാലാരത്നം വന്ദേ നീലാത്മജം അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകി ശോകനാശനം കപീശമക്ഷാന്താരം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജവം മാരുതതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം വാതാത്മതം മതാത്മജം വാനരയോധമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി വൈദേഹീ സഹിതം സുരസ്വമതലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മണിമയേ വീരാസനേ ദുഃഖിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജനസുതേ തത്വം മുനിഭ്യഃ പരം വ്യാഖ്യാന്തം ഭരതാദിഭിഃ പരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം ശ്രീസീതാലക്ഷണ ഭരത ശത്രുഘ്ന ഹനുമത്സമേത ശ്രീ രഘുനന്ദന പരബ്രഹ്മണേ നമഃ. വന്ദേ വാൽമീകി കോക്കിലും നികழ்ச்சியிலே நேற்று கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய விசேஷங்கள்லாம் நாம பார்த்தோம். அதுல பாகவத தர்மம், ஒரு பாகவத மற்றொரு பாகவதரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதனா ஒரு சமயத்துல அபச்சாரம் ஏற்பட்டாலும் கூட வாழ்க்கையில அபராத க்ஷாபணம் நாம பண்ணிக்கணும் என்கிற விஷயத்தை லக்ஷ்மண சுக்ரீவர் சுக்ரீவன் விஷயத்துல லக்ஷ்மணன் விஷயத்துல சுக்ரீவன் இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் நடந்து கொண்டதை நமக்கு காண்பிச்சு தெரியப்படுத்தினர். இதுக்கப்புறமா அந்த இடத்துல நிறைய விசேஷங்கள்லாம் வரிசையா சொல்லிட்டு வர சுக்ரீவன் ராமனுக்காக எல்லாரையும் அதாவது சீதான்வேஷணத்துக்காக வானரங்கள்லாம் ஒவ்வொரு பக்கமும் அனுப்பிச்சு வச்சதெல்லாம் சொல்லிட்டு வர அப்ப தென் திசைக்கு போகச்சு அதுக்கு ஹனுமான் நேதாவா ஆக்கி ஹனுமன் ஜாம்பவத் அங்கத இவெல்லாம் பிரமுகங்கள்லாம் வந்து தென் திசையை நோக்கி போனான். அவன் தென் திசைக்கு அனுப்பிக்க செய்யே சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராமனுக்கு தெரிஞ்சு போயிட்டு இவன் மூணு திசையில போனவரை வெறுங்கையோட தான் வரப்படுறான், இந்த தெற்கு திசையில போறவாதான் சித்தார்த்தாளாக திரும்பி வரப்போறான்னு தீர்மானம் பண்ணிட்டார். கதிர்வேகச்சேஜ மகாகபேதும் வீர மாருதஸ்ய மகோஜத தேஜசா வாபிதே பூதம் நசமும் புவி வித்யதே சத்யதா லப்யதே சீதா தத்வமேவானு சிந்தயா ஸ்வயேவ ஹனுமன்னஸ்தி பலம் புத்தி பராக்கிரம தேசகாலானுவிருத்திஷ்ட நயஷ்ட நய பண்டிதா. சில பேர் கூறா இவாண்டெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, ஹனுமாரை பார்த்து சொல்லி சொல்றாராம். இதுதான் விசேஷம் அந்த இடத்துல. என்னன்னா கதிர் வேகஸ்ட தேஜஸ்ட லாகவஞ்ச மகாகபேதி, எல்லா இடத்திலையும் பிரவேசிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்குதான் இருக்கு, வேகமா போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்குதான் இருந்துட்டு இருக்கு. லாகவம் பெருசா ஆயிக்கிறது சின்னதா ஆயிக்கிறது எல்லாம் உம்மாலதான் முடியும். பிதுஸ்தேதம் வீரன், உங்க அப்பாவுக்கு சமானம் காத்து எல்லா இடத்துலயும் எப்படி நுழைஞ்சு போறதோ காத்துக்கு உண்டான பலம் வேற எதுக்குமே கிடையாது, அந்த மாதிரி உமக்கு எல்லா பிரகாரத்தினாலையும் ஹனுமாருக்கு விசேஷமான ஒரு சாதுர்யாதிகள்லாம் இருந்துருக்கு. தேஜசாபாபிதே பூதம் நசமம் பூவி வித்தியதே, உம்முடைய தேஜஸுக்கு சமமா யாருமே இல்லை. இப்போ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னாக்க பலம் வேணும், புத்தி வேணும், பராக்கிரமம், யுத்தம் பண்ணவனுக்கா எதிர சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு பராக்கிரமம் வேணும், தேசகாலான விருத்திஷ்டான்னு சொல்றது, சமயோசிதமான புத்தி வேணும், இது எல்லாம் ஒன்னிடத்துலதான் இருந்துருக்கு, சாமர்த்தியமும் வேணும். ஆகையில இவரை பார்த்து நயபண்டிதான்னு சொல்லி சொன்னார். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டு கிருதார்த்தைவ சம்ஹிட்டாம் பிரகிருஷ்டேந்திரியமானதாம் ததோ தஸ்ய ததஸ்ப்ரீதஹ ஸ்வநாமாங் கோபசோபிதம் மங்களீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாஹ பரந்தபஹ. சீதா பிராட்டிக்கு ஹனுமானிடத்திலிருந்துதான், ராமனிடத்திலிருந்துதான் இந்த தூதன் வந்திருக்கான்றத தெரியப்படுத்தணுமே, எப்படி தெரியுதுன்னா ராமநாமாங்கிதமாக ராமன் பேர் இருந்திருக்கிற ஒரு அங்குலீகத்தை எடுத்து கொடுக்கிறேன் ஹனுமான் சொல்றதுல. இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், நீ பத்திரமா வச்சுக்கோ. அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாக பரந்தபா, அங்குலீயம்ன்றது ஒரு அபிஜானம், ஒரு அடையாளம். பெரியாழ்வார் சொல்றே ஏழு அடையாளம் சொல்ற, இந்த அடையாளம் எல்லாம் அப்ப சீதை என்ற சொல்லச்சேதான் சொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி நாம இப்ப சொல்ல போறதில்ல. அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாக பரந்தபாபோபிதம், தன்னுடைய ராமநாமாங்கிதமாக இருக்கக்கூடிய ஒரு அங்குலீகம், ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குற. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அவருக்கு கிருதார்த்தைவ சம்ஹிட்டஹ பிரஹிருஷ்டேந்திரிய மானசஹ. ஹனுமார் ஒரு இடத்துல ஒரு காரியத்துல பிரவர்த்திச்சேர்னாக்க அது பெருமாள் பிரவர்த்திக்கிற மாதிரி அப்பிரதிகத சங்கல்பம், அவருடைய ஹனுமாருடைய எண்ணம் ஒரு சமயத்திலையும் தடைபடாதுன்ற ஒரு நிச்சயம். அந்த நிச்சயத்தை கொண்டு சக்கரவர்த்தி திருவகன் ஹனுமாரிடத்துல அடையாளத்தை கொடுக்கிறார்னு சொல்லி சொல்ற. இந்த அடையாளத்தை வாங்கிட்டு இவெல்லாம் போற, எல்லாரும் போயாச்சு, போன பிற்பாடு ஒவ்வொரு இடமும் சுயம்பிரபா குகையில போய் எல்லாடைய துணிஞ்சு திரும்பி வெளில வர முடியாது எல்லாடுறா. அப்பவும் ஹனுமான் தான் ரட்சணம் பண்றே. இப்படி மொத்தம் ஹனுமானோட ரட்சணம் ஆகையில ஒரு வழியா சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்துட்டா. சமுத்திரக்கரையில வந்து சேர்ந்தாக்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல, நாள் கடந்துட்டதும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வெறும் கையோட போனவனாக்க அங்கதான் வெறும இருக்க மாட்டான், ஏற்கனவே அதான் சுக்ரீவன் வெறும இருக்க மாட்டான், ஏற்கனவே வாலிய வதம் பண்ணியாச்சு, வாலியனுடைய பிள்ளைன்றதுனால என்னிடத்துல பிடிக்கவே பிடிக்காது, ஆகையால என்னையும் கட்டாயம் வதம் பண்ணிட போறான். அதை காட்டிலும் அங்க போறது கிருஷ்ணந்தைக்கு மறுபடியும் போறதை காட்டிலும் பிராயோபவேசம் இருக்கிறதே மேலு, என்ன தீர்மானம் பண்ணிட்டு அந்த வானரங்கள் எல்லாம் பிராயோபவேசம் இருக்கிறதுக்கு பார்த்துருக்கேன். அந்த சமயத்துல சில வார்த்தைகள்லாம் சம்பாத்தி, அதாவது ஜட்டாயுனுடைய வார்த்தை எல்லாம் பத்தி பேசினதுனால அங்க இருந்த சம்பாத்தி வரைய சம்பாத்தி வந்து சீதா பிராட்டிய ராவணன் தூக்கி போனது தாம் பார்த்தது லங்கையில இருக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு யார் போறது எப்படி போறது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்க. ஆகாசமிவ துஷ்பாரம் சாகரம் பிரேட்ச வானராக விஷேதுகும் சகிதா சர்வே கதம் காத்தியமிதி ப்ருவன்னே. வாஸ்தவம் இங்கேருந்து அவருக்கு சம்பாதிக்கவனா கண்ணு ரொம்ப நல்லா தெரியும், கழுவுக்கு எல்லாம் கண்ணு நல்லா தெரியுமா, எவ்வளவு நாள் ஆனாலும் கழுவுக்கு கண்ணு தெரியுமா, வயசாக வயசாக இன்னும் கண்ணு ரொம்ப நல்லா தெரியுமா, அது சம்பாத்தி மாதிரி இருந்திருக்க சம்பாத்திக்கு கண்ணு நல்லா தெரியறது மலை மேல இருந்து பாக்குறே, பார்த்த உடனே அந்த இடத்துல அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கிறது தெரியறது வாஸ்தவம், யார் இங்கிருந்து தாண்டது எப்படி போறது அப்படின்னு. விஷன்னாம் வாகினேந்திருஷ்டா சாகரஸ்ய நிரீக்ஷணாது ஆஸ்வாமசயமாத ஹரியின் பயார்த்தான் ஹரிசத்தமான் விஷாதேமன காரியம் விஷாதோ தோஷவத்தரஹ விஷாதோ ஹந்தி புருஷம் பாலம் க்ரோதைவோ ரகாயோ விஷாதம் ப்ரததே விக்ரமே சமுபஸ்தீதே தேஜசா துசீனஸ்ய புருஷார்த்தோ நசித்யதி. இப்ப சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற, அதாவது சமுத்திர லங்கனத்துல தாண்டனோ சமுத்திரத்தை தாண்டி எங்கேந்து போறதுன்னா எந்த ஒரு காரியமுமே சுலபமான காரியம் இல்லை. எந்த காரியம் பண்ணாலும் கஷ்டப்பட்டுதான் காரியம் பண்ண வேண்டி வரும். இது கஷ்டமா இருக்குமே கஷ்டமா இருக்குமே எப்படி நாம பண்றது எப்படி நாம பண்றதுன்னு நாம நினைச்சுட்டே இருந்தோம்னாக்க எந்த காரியத்தையும் நம்மளால சாதிக்கவே முடியாது. இந்த விஷாதம்ன்றது இருந்துட்டு இருக்க, விஷாதம்ன்றது அதாவது நம்மளால முடியுமோ முடியாதோ வேதனைப்படுறது, இது எப்படி சாதிப்பணும் தெரியலையே, என்ன பண்ணுமோ தெரியலையே, என்ன பண்ணுமோ தெரியலன்னு நினைக்கிறது இருக்க, இந்த மாதிரி நினைச்சோம்னாக்க ஒரு காரியத்தையுமே பண்ண முடியாது. நம்மாலையும் முடியும்ன்ற ஒரு தைரியம் இருந்தாதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். நவிஷாதே மனக்காரியம் விஷாதோ தோஷவோ தரகன், எல்லாத்த காட்டிலும் பெரிய தோஷம் இந்த விஷாதம் தான். ஆகையால விஷாதோ ஹந்தி புருஷம் பாலம் குருத்தகான, ஒரு புருஷனாக இருந்துட்டு இருக்கிறவன விஷாதம் தான் இருக்க, ஐயோ நம்மளால முடியுமா முடியுமான்னு இதுல ஒரு நினைப்பு இந்த எண்ணம் இருக்க, இதுதான் அவனையே இல்லாத பண்ணிடும். என்ன இது முக்கியமான ஒரு விஷயம், நம்மளால முடியும்ன்ற ஒரு தைரியம் போனோம், அததான் சொல்றாரு இந்த இடத்துல. இதை யார் பண்ணுவா யார் பண்ணுவான்னா, அதுக்கு நிறைய பேர் இருக்கா, நீ ஏன் விசாரப்படுற, நீ யார் யாரால என்னென்ன முடியும்னு கேளு, இவளால முடியலன்னாக்க அப்புறமா மீதி காரியம் யார் முடியுமோ முடிவாளால கொண்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒவ்வொருத்தர் சொல்றான், நான் 10 யோஜனை போவேன், நான் 50 யோஜனை போவேன், நான் 100 யோஜனை போவேன், போனா திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு. அகமே தத்கமேஷ்யாமி யோஜனானே துமே சக்தி நவேதி நிச்சயம், நான் இந்த 100 யோஜனை தாண்டுவேன், ஆனா போயிட்டு திரும்பி வர முடியுமா முடியாதான்னு தெரியலையே. தமுவாச்சகரி சிரேஷ்டம் ஜாம்பவான் வாக்கிய கோவிதா ஜாயதே கமனே சக்தி தவாதிரட்சசத்தமா காமம் சதசாஸ்திரம் வா நஹ்யேஷ விதிருச்சதே யோஜனானாம் பவான் சக்தஹ கந்தும் பிரதிநிவர்த்ததம் நஹி ப்ரேஷயிதாதா ஸ்வாமி ப்ரேஷ்யா கதஞ்சனாம். வாஸ்தவம் அப்ப ஜாம்பவான் சொல்ற, அங்கதான் சொல்ற, நான் 100 யோஜனை தாண்டிடுவேன், திரும்பி வருவனா வரமாட்டேனான்னு எனக்கு யோசனையா இருக்குன்னு. நீ திரும்பியும் வந்துருவே, நீ அத போறதுக்கு சக்தி இருந்ததுனாக்க மறுபடியும் திரும்பி வந்துருவ, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ஆனா நீ யுவராஜாவா இருந்துட்டு இருக்க, இப்ப போற இடம் இருக்க எதிரிகளுடைய கூடாரம், எதிரிகளுடைய கூடாரத்துக்கு ராஜாவை போய் அனுப்பிக்கிறதுன்றது நியாயம் இல்ல. உனக்கு தூதுவனாக இருக்கிறவன் தான் அனுப்பணுமே தவிர ராஜா அனுப்பிக்கிறது நியாயம் இல்ல, உண்மை சொல்ல முடியாதுன்னு. சரி நீரே போயிட்டு வரலாமே அப்படின்னா, என்னால போக முடியாது, முன்ன காலத்துல தான் பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிச்சு, அவர் மேல மேல வளர்ந்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு பிரதட்சணம் நான் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு, அப்படிப்பட்ட சக்தியோட ஜாம்பவான் சொல்ற வார்த்தை, அப்படிப்பட்ட சக்தியோட இருந்தவன் நானு, இன்னைக்கு வயசாகி போச்சு என்னால முடியல, எதி நாகங்கமேஷாமி நான் யோமார பூங்கவான் புனக கல்விதம் அஸ்மாபி காரியம் பிராயோபவேதனம் குருச்ச குரு புத்திரம் சமர்த்தே. இப்ப இப்ப நான் ஒத்தந்தான் 100 யோஜனை போக முடியும்னு சொல்றவன், நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன்னாக்க, நான் போக கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டங்கனாக்க, யார்தான் போவான், யார்தான் இந்த காரியத்தை சாதிப்பா, மறுபடியும் பிராயோபவேசனம் பண்ண வேண்டியதுதான், வேற வழியே இல்ல நமக்கு என்று அவர்களுக்குள்ள விசாரப்பட்டு இருக்க. அப்போ தூஷ்ணீம் ஏகாந்தமாசிரிச்சுபன் கிண்ணஜல்பசி ஹனுபன் ஹரிராஜஸ்ரீவசமோதி ராமலக்ஷ்மணயோஸ்யாபி தேஜசாஜபலேனதாம். இவ்வளவு பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்குது, இவர் ஹனுமான் தான் லீட் பண்றவர், ஆனா இவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில உட்காந்து ராமராமான்னு ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காராம். தூஷ்ணீம் ஏகாந்தமாசிரிச்ச ஹனுமன் கிண்ணஜல்பசி ஹனுமான், நீ ஒண்ணுமே வார்த்தை பேசாத வாய்மூண்டு இருக்கீங்க, இது என்ன சமாச்சாரம் நீ சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த ஹனுமான் ஸ்தோத்திரம் பண்ற, நீ எப்படி பிறந்த என்ன சமாச்சாரம்ன்றதெல்லாம் தெரியும், நீ பிறந்த உடனேயே சூரியனையே பிடிக்கிறதுக்கு ஓடினவனாச்ச, உனக்கு தெரியாததான், ஆகையால நான் சொல்றேன் உன்னால முடியாது, சாத்தியமாகாது, எதுவுமே கிடையாது. திரிவிக்ரமம் கிருதோத்சாகம் நாராயணம் இவ பிரஜா சம்சோயமான ஹனுமான் வியவர்தத மகாபல. பெருமாள் திரிவிக்ரமனை எல்லாரும் கொண்டாடின மாதிரி ஹனுமான எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்க ஆரம்பிக்க இவர் பெரியவரா ஆயிட்டாராம், ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாராம். இவர் சமுத்திர லங்கனம் பண்றதுக்கு உண்டானதாக பெரிய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு சமுத்திர தரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி இதோட கிருக்கந்த கண்டத்தை முடியுது. தத்தோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா இயேஷ பதமன்வேட்டும் சாரணாசரிதே பதி. இது சுந்தரகாண்டம். தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா ஈயேஷ பதம் அன்வேட்டும் சாரணாசரிதே பதி என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம், சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பம். 11,000 ஸ்லோகம் இது வரைக்கும் ஆயிடுச்சு, இது 12,000 11,000 முடிஞ்சு போச்சு. ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தோட இருக்கு, காயத்ரி மாதிரி அது. அதுல ஒவ்வொரு காயத்ரியினுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. காயத்ரியில 12வது எழுத்து எதுவோ அந்த எழுத்தை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகம். இவர் என்ன பண்ணார்னா, தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரிதே பதி. சீதைய தேடி கண்டுபிடிப்பதற்காக சாரணர்கள்லாம் செல்லக்கூடிய வான வீதியில ஆகாச மார்க்கமாக போவதற்கு விரும்பினார் அப்படிங்கிறது தந்திருக்கு. இவ்வளவுதான் இந்த இடத்துல விசேஷம். ஆனா இந்த ஸ்லோ இந்த சுந்தரகாண்டத்துக்கே ஒரு பெரிய விசேஷம் இருந்திருக்கு. சுந்தரகாண்டத்துல என்னன்னாக்க, ஏற்கனவே விஷ்ணுவும் ஆச்சாரிய ரூப புருஷக்கார லாபமாக இதுக்கு முன் இதுல வரச்சே ஆச்சாரியால் அடைஞ்சாக்க வரக்கூடிய ஒரு விசேஷங்களை பத்தி சொல்லிருக்க. இப்ப இந்த சுந்தரகாண்டத்துல என்னன்னு கேட்டவனா, ஆச்சாரிய கிருத்தியம் ஆச்சாரியால் அவ எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றத தெரியப்படுத்துற. இதுல ஆச்சாரிய கிருத்தியத்துல முதல்ல இருக்கிறது யாரெல்லாம் சிஷ்யாளாக ஏத்துக்கிறதுன்றது ஒரு விஷயம். சிஷ்யான்வேஷணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிஷ்யான்வேஷணத்தை இந்த இடத்துல சொல்றேன்னு அர்த்தம். ததகா ததகான்றது இதுல என்னன்னா, ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் சீதா பிராட்டி சிஷ்யஸ்தானத்திலையும் இருந்துட்டு ஆச்சாரியவத்தையா முக்தகான் ஆச்சாரியனை அடையாமல் மோட்சம்ன்றது சம்பவிக்காது. சீதா பிராட்டிக்கும் மோட்சம்ன்றது இருந்துருக்க, அதாவது லங்கையிலேருந்து ராவண பவனத்திலேருந்து விடுவிக்கிறதுன்றது ஹனுமான் ரூபம் ஆச்சாரியனாலதான் முடியறது என்று இந்த இடத்துல சொல்லணும். இப்ப சொல்லச்சே சீதைய ஜீவனை ஆக்கிண்டு இவ ஹனுமானை வந்து ஆச்சாரியனை ஆக்கிண்டு பெருமாளை அடையிறதுன்றது இருக்க, சம்சார நிவர்த்தின்றது மோட்சமா சொல்லி சொல்லணும். இதுல சில பேர் சொல்லுவா, சீதா பிராட்டியை எப்படி ஜீவனா சொல்லலாம், நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிறவாள் தானே, மிதுனம் தானே பரதேவத்தையாக இருந்திருக்கா, அப்படி இருக்கே சீதா பிராட்டியை ஜீவனா எப்படி சொல்லலாம்ன்றது ஒரு இது. இங்க ஒரு மனுஷ அபிநய மாத்திரம்தான் இது. ஜீவன்னா ஜீவத்வம், ஜீவன் இல்ல சீதா பிராட்டி, ஜீவத்வ அபிநயம். இங்க சம்சார பந்தம் மாதிரி அந்த இடத்துல போய் ராவணனுடைய சிறையில இருக்கிறதுன்றது சம்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடியது மாதிரி இது. அந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுவிக்கிற மாதிரி ராவணன் மறுபடியும் அடையிறது இருக்க, அதுதான் மோட்சம் இந்த இடத்துல, அதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார்னு சொல்ற. ஆகையால லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க, ஜாம்பவான் ஹனுமார புரோத்சாகனம் பண்ற, நீ பறந்ததே எப்பேற்பட்டதுன்றதெல்லாம் சொன்ன விற்பாடு. அதுக்கப்புறமா அவர் கிளம்புல ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா, ராவண நீதாயாக ராவணனாலே அழைத்து செல்லப்பட்ட சீதாயாக சீதைக்கு சத்ருகர்ஷணா, அது தது அன்வேஷி அதுக்கு யாரு சத்ருவாக யார் இருக்காரோ அவளை நிரசனத்துக்காக ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரிதே பதி. சாரணாசரிதே பத்தி சாரணாசரிதே பத்தின்னு சொல்றதுனால இந்த இடத்துல சித்த சாரணால சொல்லக்கூடிய ஆகாச மார்க்கத்துல போறதுக்கு தீர்மானம் பண்ணது. இதுக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம், இதுக்கு உண்டான உள்ள அர்த்தத்தை பார்க்கணும். என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல சத்ருகர்ஷணான்னு சொல்லியிருக்க, சத்ருவாக இருக்கிறவர்களை போக்கடிக்கிறதுன்னா குரும் பிரகாசையே தீமான் மந்திரம் எத்னேன கோபயேத்துன்னு சொல்லச்சு. குரு குருன்றவர் ஆகாச ஆச்சாரியன். குசப்தா அந்தகாரார்த்தா ருசப்த சந்நிரோதகான்னு சொல்றபடினால நம்மளுடைய அகவிருளை போக்கடிக்கிறது. நமக்கு எதிரியாக இருக்கிறது நம்மளுடைய அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவா ஆச்சாரியாள். சத்ரு கரிசனகான்னு சொல்றதுனால சத்ருவாக இருந்திருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்கிற ஆச்சாரியால இந்த இடத்துல சொல்றது என்று அர்த்தம். சத்ரு கரிசனகான்னு சொல்றதுனால சாரணாச்சரிதே பத்தி சாரயந்தி ஆச்சாரயந்தி தர்மான். அதாவது சாரணாக யாருன்னா பூர்வாச்சாரியாள்னு அர்த்தம். அவதான் தர்மங்களை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணுபவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்கள்லாம் எந்த வழியில போனாலோ அந்த வழியில இவரும் போனார்னு அர்த்தம். சாரணாச்சரிதே ஆச்சாரியாளா இருக்கிறவா தானா சுதந்திரமா புதுசு புதுசா ஒன்னெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு அவளால சொன்னப்பட்ட விஷயங்களை தான் ரகசியார்த்தங்களை தான் ஆச்சாரியால் நமக்கு போதிப்பா. ஆகையல்ல இந்த இடத்துல சாரணாச்சரித்தே பத்தின்னு சொல்லச்சேயும் ஹனுமான் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல எடுத்துண்டு பூர்வாச்சாரியெல்லாம் எப்படி போனாலோ அந்த வழியில இவர் இருந்துருக்க. அது ஒண்ணு. ராவணம் ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா. ராவண நீதாயா ராவணனை தாயாகனு சொல்லச்சு. ராவணனாலே அதாவது ராவயதி பிரலாபம் காரயதி ராவணகான்னு சொல்றது. அவிவேகனாக இருந்துருக்க, விவேகம் இல்லாதவனாக இருந்துருக்க. விவேகம் இல்லாத இருந்துருக்கிறதுனால இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம புத்தி விவேகம் இல்லாததுனால நம்ம புத்தி நம்மளுடைய நிலை இல்லாத இருந்துருக்கு. அப்போ அதனால பரதந்திரமாக ஆயிடுறது. நம்ம ஆத்மா பரதந்திரமாக ஆயிடுறது. பரதந்திரமாக இருக்கிற ஆத்மாவை சீதாயாக ஈயேஷ பதம் அன்பேட்டும் பதம் ஸ்தானம் சம்சார மண்டலம் அன்பேட்டும். இதுக்கு எப்படி வேணும்னாக்க ஆச்சாரியாளுடைய ஒரு சம்பந்தம் இல்லாத போயிடுச்சுனாக்க அப்ப நம்மளால மோட்சம் அடைய முடியாதுன்னு அர்த்தம். விஷ்ணோ கட்டாட்சாத்வேடா ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை சம்பாஷணம் சடைதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவகான்னு ஆச்சாரிய பிராப்திக்கு ஆறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ அந்த ஆச்சாரிய பதம் இருந்தாதான் முடும். அதுக்காக இவர் பதம் எவசித திராணஸ்தான லட்சணம் லட்சணம் பதம்ன்றது இருக்க இவளை காப்பாத்துறதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ணுவா நம்மள ரட்சணம் பண்றதுக்காக தான் முயற்சிப்பா சிஷ்யனை அன்வேஷணம் பண்ணி. இப்படி ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் சீதா பிராட்டி ஜீவன் ஸ்தானத்திலையும் சம்சார பந்தம் ஸ்தானத்துல அசோகவனத்துல இருக்கிறதையும் சொல்லி அந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறது ஆச்சாரியனாலதான்றத தெரியப்படுத்துறதுக்காக ஆச்சாரியனுடைய கிருத்தியத்தை இந்த இடத்துல இந்த சுந்தரகாண்டத்துல சொல்றன்றது சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த வியாக்கியானங்கள் பெரியவாழ்ந்திருக்கா. இவர் இங்கிருந்து கிளம்பி போறதே ஆச்சரியம். நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் போறதுன்னா பிரச்சன்ன பிரகாசச்ச சந்திரமா இவ திருச்சதே பிளவானந்து தந்திரஷ்வான் பிளவகம் துவரிதம் ததா பவருஷு தத்ர புஷ்பாணி தேவ கந்தர்வ சாரணாஹ. பிரச்சன்ன பிரகாசிச்ச சந்திரமா இவ திருஷ்யத்தை பிரவிசன் அப்ரஜாலானி நிஷ்பதந்தச்ச புனப்புனான். இப்படி ஆகாச மார்க்கத்துல வேகமா போறேறான். ஹனுமான் போகச்சே மேகங்கள்லாம் இருக்கு, மேகத்துள்ள பூந்து போறேர் வெளியில வரையர் போறதெல்லாம் பாக்குற. சந்திரன் எப்படி ஒரு சமயம் வெளியில வந்துட்டும் பிரச்சன்ன பிரகாசிச்ச ஒரு சமயம் மேகத்தினால மறைக்கப்பட்டும் ஒரு சமயத்தினால பிரகாசமாகவும் இருந்துட்டு எப்படி சந்திரன் ஆகாசத்துல தெரியறானோ அதே மாதிரி ஹனுமாரும் பிரச்சன்னாவும் பிரகாசமாகவும் போறேன்றார். பௌமானம் து தந்திரட்வா பிளவகம் துரிதம் ததாம் வவ்ருஷோ சத்ர புஷ்பாணி தேவ கந்தர்வ சாரணாக. தேவதகள் கந்தர்வ சித்தாதி சாரணால் எல்லாரும் புஷ்பவருஷ்டி பண்ணா என்று சொல்லி சொல்வார். இது அதிவேகமா இவர் போயிட்டு இருக்கே இவருடைய வேகம் இவருடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு விஷயம். அதே சமயத்துல ராமகாரியத்துக்காக ஹனுமார் போறே, ராமகாரியத்துல நம்மளுடைய ஒரு பங்கும் இருக்கணும்ன்றதுக்காக சமுத்திரராஜா ஒரு யோசனை பண்ணி ஒரு காரியம் பண்றேதான். என்னன்னா மைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம், அந்த பர்வத்தம் சமுத்திரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல கிருதயுகத்துல வரைச்சு அதுக்கு மின் காலங்கள்ல மலைகள்லாம் கூட அதுக்கு ரெக்க இருந்துதான், அதெல்லாம் பறக்குமா. அது பறக்கிறதுனால என்ன ஆச்சுன்னாக்க, இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு திப்பில் திப்புன்னு பறந்துட்டு போய் இதுவாச்சுன்னாக்க, கடைசியில அந்த எந்தெந்த இடத்துல போய் இறங்குறதோ அந்தந்த இடத்துல இருக்கிற சந்துக்கள்லாம் அழிஞ்சு போய் விடுகின்றனன்றதுக்காக மலைகளுடைய ரக்கையெல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தை கொண்டு வளர்ந்து தள்ளிட்டான்றது ஒரு இதெல்லாம் ஒரு புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பயந்துட்டு மைனாக பருவத்தும் சமுத்திரத்துல போய் காத்த வாயு பகவான் என்ன பண்ணார்னா, மைனாக பருவத்தை மாத்திரம் தன்னுடைய வேகத்தினால கொண்டு போய் சமுத்திரத்து நடுவில் தள்ளிவிட்டேன், அது ரக்கையோடு அப்படியே இருந்துருக்கு, ரக்க போகாது இருந்துருக்கு. மைனாக பருவத்தத்தை பார்த்து சமுத்திரராஜ சொன்னார், இக்ஷ்வாகு வம்சத்தாலால தான் நமக்கு இந்த சமுத்திரமே வந்தது, என்ன சகரர் கல்லின இதுதானா இது, ஆகையால இந்த சமுத்திரமே வந்திருக்கு, அவளுக்கு நாம ஏதானா சகாயம் பண்ணணும், ஒன்னால முடிஞ்ச சகாயத்தை பண்ணு, ராமகாரியமாக போற ஹனுமாருக்கு கொஞ்சம் விசிராந்தி சேத்துவாக நீ பண்ணணும். கிருத்தேச்ச பிரதிகரம் கர்த்தவியம் ஏக தர்ம சனாதன, ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணாள்னாக்க அது அல்பமான உபகாரமோ பெரிய உபகாரமோ எப்படிப்பட்ட உபகாரமா இருந்தாலும் கிருதேச்ச பிரதிகர்த்தவியம், ஒருத்தர் பண்ணது இருந்ததுன்னா அதுக்கு பிரதிகர்த்தவியம் திருப்பி நாம பண்ண வேண்டியது. ஏக தர்ம சனாதன அஸ்மாக்கமபி சம்பந்த கபி முக்கியா துவயா சேவை, நீ பண்ற ஒரு நல்ல காரியத்துல எங்களுடைய சம்பந்தமும் இருக்கட்டும்னு இந்த மைனாக்க பருவத்தை மலை ஏந்து நின்று ஒரு மனுஷ ரூபம் எடுத்துட்டு கேட்டுதான். அப்போ கம்ஹவே கம் ஹி தேவ வரிஷ்டஸ்ய மாருதஸ்ய மகாத்மனஹ புத்திரஸ்தஸ்யைவ வேகேன சதிருஷஹ கபிகுஞ்சரன். மைனாக்க பருவத்தம் அவரை பார்த்து ஹனுமாரை பார்த்து சொல்ற, நீ உங்க அப்பாவுக்கு சமானமா இருந்துருக்கார், உங்க அப்பாவாலதான் நான் இந்த மாதிரி இருந்துருக்கேன். ராதோஹும் மானயாமி துவாம் மான்யோஸ்மி மம மாருதே, தத்தோஹும் மானயாமி துவாம் மான்யோஸ்மி மம மாருதே, உங்க அப்பா இல்லைன்னா நானும் எங்க விழுந்து கிடந்திருப்பனோ என்ன தெரியாது, சரசரந்தவனாக விழுந்து கிடந்திருப்பேன், உங்க அப்பாவனாலதான் எனக்கு வந்திருக்கு, உனக்கு நான் பண்றேன்ன. அதுக்கு அவ சொல்ற, நீங்க சொன்ன வார்த்தையே போறோம், பிரீதோஸ்மிகிருதம் ஆதித்யம் மந்துரேஷோபனீயதாம் துவரத்தே காரிய காலோமே அகஸ்தா பிரதிவர்த்ததே பிரதிஜா சமயா தத்தா நத்தாத்தவ்யமிகாந்தரா இத்யுக்தா பாணினா சைலம் ஆலப்ய ஹரி புங்கமஹாம். சொன்னதே போறும், இதுலயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், நாழி ஆயிட்டு இங்க இருந்துன்னாக்க நான் சாயங்காலத்துக்குள்ள போய் சேர்ந்துடணும், 100 யோஜனையும் தாண்டிடணும், ஆகையால நீ சொன்ன வார்த்தையே நான் ரொம்ப பகுமதியோடு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து கண்டு கிளம்பி போறேன். சதத்து பிரகர்ஷ மலபது விபுலம் பர்வதோத்மாம். இது முதல்ல என்ன ஆகுதுன்னாக்க, மைனாக்க சிகரம் கிளம்பி வருது, வரச்சே ஹனுமான் தன்னுடைய வேகத்துல அந்த சிகரத்தையே தவிடு குடி ஆக்கிட்டு போறேன். அப்ப நல்லதாக ஒரு ஹனுமானுக்கு உபகாரம் பண்ணணும்னு வரச்சே கூட அதுக்கு கூட அபகாரம் பண்ணிட்டுமேன்ற மாதிரி ஒரு புத்தி ஏற்படுறது. அந்த அம்சங்கள் எல்லாம் நீ கமிச்சுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பி போறேன். அங்க சரசான்னு ஒத்தி இருந்திருக்கா, அவள் விஷயத்துல இந்திரனுடைய நீக்கி நீ போய் பாரு, இவருடைய ஹனுமானுடைய ஒரு வேகத்தை இவரால தாண்ட முடியுமா என்னன்றத பரீட்சிச்சு பாருன்னு சொல்லி சொல்ற. அவள் ஏந்து நிக்கிறா, வழியில வந்து நிக்கிறா, பெரிய வாய திறந்துட்டு வந்து நிக்கிறா, என்ன தாண்டிந்தா நீ போனோம். இந்த இடத்துல கர்த்து மருகதி ராமஸ்ய சாஹ்யம் விஜயவாதினி అథవా మైథిలీం దృష్ట్వా రామంచా క్లిష్టకారిణం ఆగమిష్యామి తే వక్రం సత్యం ప్రతిశృణోమి తే. నంబర్ వన్ பிரம்மரட்சத்த சொல்ற மாதிரி ஹனுமானும் சொல்லி சொல்ற, நான் ராமகாரியமாக நான் போயிட்டு இருக்கேன், இதுக்கு தடங்கள் பண்ணாத, தயவு செஞ்சு நீ அவ என்ன சொல்றான், என் வாயுள்ள போய் தான் எல்லாரும் அனண்ட போகணும்னு சொல்லிருக்கு, ஆகையால நீ என் வாயுள்ள பண்ண, உன் வாயுள்ள நான் போறேன், நானு திரும்பி வந்த பிற்பாடு உன் வாயுள்ள உனக்கு ஆகாரமாவே ஒண்ணும்னா கூட நான் இருந்துக்கிறேன், நானு எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ராமகாரியத்துல உன்னுடைய சகாயமும் அபேட்சிக்கிறேன்னு ஹனுமார் சொல்ற, சொன்னாலும் அவன் கேட்கல. அப்போ அதுக்கு மேல அவளுக்கு ஏவமுக்த சுரசயா க்ருத்தோ மாணர புங்கவஹா அப்ரவீத் குருவை வக்ரம் ஏனமாம் விஷகிஷ்யதி. அப்படி சொல்றியா நீ, நான் உள்ள போற அளவுக்கு எவ்வளவு பெருசு வாய் ஒன்னால திறக்க முடியுமோ அவ்வளவு பெருசு வாயை தரேன்னு சொல்லிட்டார். இப்படி இவர் 10 யோஜனை விஸ்தீர்ணம், 100 யோஜனை விஸ்தீர்ணம் வரைக்கும் வாயை திறந்தா, வாயை திறந்தவனே தமாந்து அங்குட்ட மாத்திரனாக ஆயிருந்து அது வாயுள்ள போயிட்டு காது வழியா வெளில வந்துட்டே, உன்னுடைய பிரதிஜையும் நிறைவேறிட்டு யாரையும் நான் வந்து என் வாயுள்ள போகாத வெளியில விடமாட்டேன்னு சொன்னோம் இல்லையோ, உன் வாயுள்ள பிரவேசம் பண்ணி நான் வெளியில வந்துட்டேன், நானு உன்னுடைய பிரதிஜையும் வரணும் பொய்யாகல, என்னுடைய காரியம் முடிஞ்சு போச்சு, சசி வோஸ்து உனக்கு ரொம்ப சந்தோஷம் மங்களம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. பிரவீஷ்டோ ஸ்மிஹிதே வக்ரம் தாட்சாயணி நமோ சிதே கமிஷே எத்திர வைதேகி சத்யஸ்டாசி துவரஸ்தவா. உன்னுடைய வரமும் பொய்யா போல எனக்கும் காரியம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிட்டேறான். அதுல அவளுக்கு தத்ரதீயம் ஹனுமத திருஷ்டோ கர்ம சுதுஷ்கரம் சாது சாத்விதி பூதானி பிரஜசம்சோ ததாகரீம். கீழே சொன்னேன், புத்தி புத்தியோ பராக்கிரமமும் மாத்திரம் இருந்தாலும் போறாது, சூக்ஷமான அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி காரியம் பண்றதுன்ற ஒரு அந்த சாமர்த்தியம் வேணும்ன்றது இருக்கு, அந்த சாமர்த்தியத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறார் ஹனுமானுடைய சாமர்த்தியத்தை சொன்னார். துரசை ஆயிடுத்து சிம்மிக்க வரா, அவ சாயிலிருந்தே உள்ள பிடிச்சு விட்டுற, இவள் ராட்சசி, அன்னர்த்தமான ராட்சசி, இவளை ஒண்ணும் பண்றதுன்னா அவ வாயை திறந்த பெருசா வாயை திறக்க வைக்கிற, அவ வாயுள்ள உள்ள போறேர் ஒரே க்ஷணம், அவளுடைய மர்மஸ்தானங்கள்லாம் அவரை பிரபேதம் பண்ணிட்டு மர்மஸ்தானங்கள்லாம் இல்லாத பண்ணிட்டு வெளில வந்துடுற, அவ போயிடுறான். இதம் மம மகாசத்வம் சிரஸ்ய வசமாகதம், இத்தனை நாள் பட்னியா இருந்தா எனக்கு ஒரு பசிக்கு ஆறுறதுக்கு வந்துடுன்னு, சாயாகிரி மகாவீரியம் ததிதம் நாத்திர சம்சயா, இவள் யாரோ நினைச்சிருந்தா இவள் என்னுடைய சாயைய பிடிச்சு இழுக்கிறவள், நழல பிடிச்சு இழுக்கிறவள்னு தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட போன. ஆசேதா நிமஜ்ஜந்தம் ததிரஜோ சித்தகாரணாக, அவ்வாயிலையும் பூந்துட்டு வெள்ளின்னு வந்துட்டு. இதுதான் சொல்ற, எத்யத்வேதான சத்வாரி வானரேந்திர யதாதவா திருதி திருஷ்டி மதி தாட்சியம் சகர்மது நசீததி. ஹனுமான் இடத்துல சொல்லிருக்க மாதிரி யாரிடத்துல இந்த நான்கும் இருந்துருக்கோ, திருதிகி திருஷ்டிகி மதிகி தாட்சியம் அப்படின்றது ஒரு நிலைத்தன்மை, ஒரு காரியம் ஆரம்பிச்சான்னா இந்த காரியத்தை கண்டிப்பா முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிறது. திருஷ்டிகி தொலைநோக்கு ஓணும், எப்படி எப்படி பண்ணா என்னென்ன ஆகும்ன்றது அதையும் நினைக்கணும். மதிகி ஞானம் ஓணும், புத்தி ஓணும், இந்த காரியத்தை எப்படி பண்றதுன்றது. தாட்சியம் சாமர்த்தியம், அந்த சந்தர்ப்பானுகுணமான ஒரு செயல், இது எல்லாம் யாரிடத்துல இருக்கோ அவளால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும்ன்றத இந்த லௌகீகமான விஷயத்தையும் அங்கங்க வால்மீகி நமக்கு தெரியப்படுத்துற. எத்யத்வேதா நிஜத்வாரி வானரேந்திர ததா யதாதவா திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாட்சியம் சகர்மசு நசீததி. கர்மசு சகா நசீததின்னு சொல்றார். பிரதோஷகாலே ஹனுமான் ஸ்தூர்ணம் உற்பத்திய வீத்தியமான பிரவேச புரீம் ரம்யாம் பிரவிபக்த மகாபதாம். பிரதோஷ காலத்துல உள்ள நுழையிற ஹனுமா பிரவர்த்திக்கிறது சொல்றது. சில சில காலங்கள்ல பிரதோஷ காலத்துல சில சில காரியம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிருக்கு. இந்த மகாபிரதோஷ காலம் அந்த சமயத்துல யாருக்கான கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுனா, ஜோசியத்துல சொல்லு கடன் கொடுக்க வேண்டியதா இருந்ததுனாக்க, கடனை கொண்டு போய் பிரதோஷ காலத்துல செட்டில்மெண்ட் பண்ணமானாக்க நாம திருப்பி கடனாளியாகவே ஆக மாட்டோமா? அதே மாதிரி எதிரிகள் இடத்துல போய் எதனா பேச்சுவார்த்தை நடத்தணுமா இருந்ததுனாக்க, பிரதோஷ காலத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தினாக்க நமக்கு சாதகமாக முடியும்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆகையால இப்ப ராவண குகைக்குள்ள போறே, ராவணனுடைய அரண்மனைக்குள்ள போக போறே ஹனுமான், எந்த காலம் சரியா இருக்கும்னு யோசனை பண்ற. இது கார்த்தால வேலை போறதெல்லாம், மத்தியான வேலை போறதெல்லாம் சரியில்லைன்னு சாயங்காலம் வரைக்கும் காத்துட்டு இருந்து இந்த பிரதோஷ காலத்துல நாம உள்ள நுழைஞ்சோமானாக்க, அதுக்கப்புறம் ராத்திரியில போனோமானாக்க பரவாயில்லன்றது தீர்மானம் பண்றதுனால பிரதோஷ காலே ஹனுமான் சூர்ண முற்பத்திய வீரியமானே இவர் ஹனுமான் போறேன்னு சொல்லி சொன்ன. இது ஒவ்வொரு இடமும் போயிட்டு வரேன், ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு வரேன்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சீதாம பசியன் மனுஜேஸ்வரஸ்ய ராமத்மவஸ் ராமஸ்ய பத்னிம் வததம் வரஸ்ய பபூவத கோபஹதஹ சிரஸ்ய லவங்கமோ மந்தைவாசிரஸ்ய. அவர் அப்படியே சீதைய பல இடங்கள்ல தேடி பார்க்கிறார், எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கலையாம். ஆகையால பபூவ துக்கோபஹதஹ சிரஸ்ய, ரொம்ப ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கஷ்டத்தோட அவர் இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த புஷ்பக விமானத்துக்கு போறேன், ஒவ்வொரு இடமா போய் தேடி பாக்குறேன், கடைசியில புஷ்பக தரிசனம் பண்ண அந்த அந்தப்புறத்துக்கும் போறேரு. அந்தப்புறத்துலக்கும் போய் ராவணனுடைய அந்தப்புறத்துல ராவணன் தூங்கிட்டு இருக்கா, ராவணன் தூக்கிட்டு இருக்கச்சே அவன் பக்கத்துல மந்தோதரி பட்டுன்னு இருக்கா. மந்தோதரிய பார்த்துட்டு இவள் தான் கபிஹி மந்தோதரின் தத்ர சஜானான் சாரு ரூபிணியும் திருஷ்டா மகாபாவும் பூஷிதாம் மருதாத்மஜான் ஹர்ஷேண மகதா யுக்த நனந்த ஹரிஜூடப. ராவணன் பக்கத்துல ரொம்ப அழகா ஒரு ஸ்திரீ படுத்துட்டு இருக்கா. இவரை பொறுத்த வரைக்கும் சீதை ரொம்ப அழகா இருக்கும் இருப்பான்றது ஒண்ணுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது இவருக்கு. இப்ப இங்க ரொம்ப அழகா ஒரு ஸ்திரீ இருக்கிறத பார்த்த உடனே இவள் தான் சீதைன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாராம். கபிஹி, அதாவது அந்த சப்த பிரயோகம் பார்க்கணும், அதுதான் ஒரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல. ஹனுமான்ற வார்த்தையை சொல்லல, கபிஹி அப்படின்னு போட்டேன். இது குரங்கு, குரங்குக்கு விவேகம் குறைவா இருக்கும். இப்ப அந்த இந்த இடத்துல ராவணன் பக்கத்துல போய் சீதா பிராட்டி பட்டுன் இருப்பாளா, இதெல்லாம் யோஜனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமாச்ச. இப்படி யோஜனை பண்ணாத ஒரு ராவணன் பக்கத்துல மகாபதிவிரத்தையா இருந்து சீதைய ராவணன் பக்கத்துல பட்டுருக்கவளா போய் பாக்குறேரு என்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட இந்த புத்தி வரும் இல்லையோ, இவர் எப்படி நினைப்பேர்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ நமக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல போட்டார் கபிஹின்ற சப்தத்தை போட்டார், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வரத்து கபிஹி மந்தோதரின் தத்ர சஞானான் சாரு ரூபிணியும் இது சதாம் திருஷ்டா மகாபாஹு பூஷிதாம் மருதாத்மஜா தர்க்கயாமாசு சீதேதி ரூபயம் வனசம்பதா. இப்ப கேவலம் ஒரே ஒரு கேத்து தான் இருக்கு, ரூபயம் வனசம்பதா, அழகுனாலையும் யௌவனத்தினாலையும் மாத்திரமே தீர்மானம் பண்ண அந்த மந்தோதரியை பார்த்து சீதைன்னு சொல்லிட்டு இந்த கபி என்ன குரங்கு என்ன காரியம் பண்ணுமோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணிடறான். ஆஸ்போட யாமாச சுடும்ப புச்சம் நனந்த தி கிரீட ஜகோ ஜகாம சம்பா நரோகன் நிபபாத போகோ நிதர்ஜயம் சுவாம் பிரகிருதி கபீனாம். ஒரே சந்தோஷமா வாழ ஆட்டுறது, மேல ஏறது, எகிரி குதிக்கிறது, கீழே வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட. இப்படி ஒரு கபியினுடைய பிரகிருதி எப்படி இருக்குமோ சந்தோஷம் வந்ததுன்னாக்கா குரங்கு கல்லு குடிச்சா மாதிரின்னு சொல்லுவா. அது மேல மேல எகிரி எகிரி குதிக்கிறது, வால் ஆடுறது, இன்னொரு பக்கத்துல ஏதனா இன்னொரு குரங்கு இருந்ததுன்னா அது மேல தாவறது, இந்த மரத்துல தாவறது, மரத்தை உடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை பண்ணுமே அந்த மாதிரி பண்ணேன் என்று சொன்னார். இந்த கபி சப்தமும் கபியினுடைய வியாபாரமும் சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த இடத்துல வால்மீகி சொன்னதுக்கு தாத்பரியம் விவேகம் இல்லாத காரியம் பண்ணதுன்னு அர்த்தம். மந்தோதரிய சீதா பிராட்டியாக நினைக்க முடியுமா அப்படின்னா, உடனே நான் அடுத்தது அவர் நினைக்கிறேன் நராமேண வியுக்தாத்தும் அர்ஹதி பாமினி நபோக்தும் நாப்பிலங்கர்த்தும் நபானம் உபசேவிதும். இப்ப உடனே இவருக்கு ஹனுமாருக்கு உண்டான தன்னுடைய ஸ்திதி வந்துடுத்து. அப்போ அவர் தீர்மானம் பண்ணச்சு அவது யஜதாந்து புத்தி பபூவா வசித சதா ஜகாமச்சா பராஞ்சித்தான் சீதாஹம் பிரதி மகா கபி. மீதி கபி மாதிரி குரங்கு மாதிரி இல்ல இவர், பெரிய கபி. பெரிய கபின்னாக்க குணத்தினாலையும் பிரபாவத்தினாலையும் சிரேஷ்டமாக இருந்துட்டு இருக்கிற ஹனுமார்னு அர்த்தம் இதுக்கு. அந்நே எமதி நிச்சித்திய பூய சத்ர சச்சார சகாரம் அப்படி சஞ்சாரம் எல்லாம் பண்ணு. இவர் பிரம்மச்சாரி. நேத்தியே நாம பார்த்தோம், பிக்ஷு ரூபம்னு சொல்லச்சு, சன்னியாசி ரூபமா பிரம்மச்சாரி ரூபமா எந்திர ரூபம் தெரியலன்னு சொல்லச்சு. கோவிந்தராஜி வியாக்கியானத்துல பிக்ஷு ரூபம் தான் சொல்லிருக்கு, பிக்ஷுன்றது சன்னியாசியாக சொல்லிருக்கேன்றதெல்லாம் நம்ம நேத்தி பார்த்தோம். இவர் உண்மையாவே இவர் பிரம்மச்சாரியா இருக்கிறபடினால பிரம்மச்சாரி போய் அந்தப்புறத்துல பரத, அதாவது ஏகாந்தத்துல ஸ்திரீ புருஷால் இருக்கிறது பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப தோஷம். இப்ப ஏகாந்தத்துல இருக்காது பரதாரவரோதஸ்ய பிரசுத்தஸ்ய நிரீட்சணம் இதங்கலு மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. ஒத்த தூங்கிண்டு இருக்கச்சே, கணவன் மனைவி தூங்கிண்டு இருக்கச்சே, அவளை பாக்குறதுன்றது பெரிய தப்பு. ஆகையால இப்போ இவ ராவணனும் மந்தோதரியும் படுத்துட்டு இருக்க இடத்துல இவர் பார்த்ததே தனக்கு பெரிய தப்பாயிடுத்து, தர்மலோபம் வந்துடுத்து தனக்கு வந்துருமா அப்படின்னா வாஸ்தவம் அது தப்புதான். ஆனா எந்த திருஷ்டியிலன்னு பாக்கணும். அயஞ்சாத்திரமயா திருஷ்டா பரதார பரிகிரா தத்ய பிராதுரபூத் சிந்தா புனரன்யா மனசினஹா மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபா சுபா சுபா சுபாஸ்துவஸ்தாது. மனசுல விகாரத்தோட கணவன் மனைவி ஒன்னா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்க தோஷம். எதிர்ச்சையா வந்துட்டோம், வேற காரியமா வந்திருக்கோம், வந்திருக்கச்சே இந்த மாதிரி ஒரு பார்வை வந்திருக்கு, அவ நம்ம கண்ணுல பட்டுட்டா அந்த மாதிரி, அதனால தோஷம் இல்லை. இவளை பார்த்ததுனால என்னுடைய மனசுல ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டதுன்னாக்க அப்போ நான் விசாரப்படணும், என்னுடைய மனசுல சிந்தையில வேற விதமான எண்ணம் காமம்னா எதுவும் ஏற்படாததுனால மனசுதான் பிரமதா நட்ட மிருகீஷு பரிமார்க்கித்தும். என் மனசுல ஒன்னும் இதுவே இல்ல, இப்ப நான் இவளை தேடுற இடமே தப்பா இருந்துட்டு இருக்கு. எதது எந்த கும்பலோட இருக்குமோ அந்த கும்பலோட தான் நாம தேடணும். இங்க ராட்சச கும்பலோடையா சீதா பிராட்டி இருப்பா, ஆகையால இது ஓநாய் கும்பலோட மான போய் தேட முடியுமா, பெண்மானை தேட முடியுமா, இந்த கும்பல் இருக்க மாட்டோம், வேற இடம் தேடிண்டு பாக்கணும்னு ஒவ்வொரு இடமா தேடிண்டு அவர் போறேர், ஹனுமான் போறேர். இப்படி போன பிற்பாடு அதுல அநேக இடங்கள்ல அசோகவன கையில போயிரு, அநேக அசோகவனத்துல போயிட்டு அவர் காத்துட்டு இருந்துருக்கார். அசோகவனம் ஆச்சரியமா இருந்துருக்கு. எதி ஜீவதி சீதா, சீதா கணக்கு ஜீவித்து கணக்கு இருந்தாள்னாக்க அங்க ஜலம் போறது. ஜலம் போறத பார்த்துட்டு நதிஞ்சேமாம் சுபஜலாம் சந்தியாத்தே வரவர்ணினி தஸ்யாஸ்யாப்யனுரூபேயம் அசோக வனிகா சுபா சந்தியா காலமனாஸ்யாபா த்ருவமேஷ்யதி ஜானகி. சந்தியா காலம் வந்ததுன்னாக்க சீதா பிராட்டி கணக்கு ஜீவிச்சு இருந்தாள்னாக்க இந்த நதியில வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்காக வருவா. சந்தியா காலத்துல பண்ண வேண்டிய கர்த்தவியங்களை பண்றதுக்காக அவ வருவா. அப்போ அவளை பார்க்கலாம். சுபாயா பார்த்திவேந்திர பத்னி ராமஸ்ய சம்மதா எதி ஜீவதி சா தேவி தாராதிப நிபானனா ஆகமிஷ்யதி சாவசியம் இமாம் சீதஜலம் நதி. அவ இந்த இடத்துல வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு கட்டு வருவான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்கிறான். அப்போ எல்லா இடத்துலயும் சுத்திட்டு கடைசியில பாக்குற அந்த சீதையே பாக்குறான். அந்த இடத்துல இவள் தான் சீதையா இருக்கணும்னு சொல்ல கைலாசபாண்டுரம் ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபி சமாவிருதாம் உபவாசகிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனப்புனஃ ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம். சீதா பிராட்டியை எப்படிப்பட்ட சீதா பிராட்டியை பார்த்திருக்கேன் நான். தத்தோ மலின சம்வீதாம் ராட்சசீபிஹி சமாவிருத்தாம். ராட்சசிகளாலே சூழப்பட்டவராக இருந்திருக்கா. ரொம்ப உடம்பெல்லாம் ஒரே அழுக்காகவும் தீனமாகவும் அப்படியே உடம்பு கிரசமா எடுத்து சுக்லபட்சத்தினுடைய பிரதம மாதிரி இருந்திருக்கா. சந்திரரேகா மிவாமெல்லாம் பரிசுத்தமாக இருந்திருக்க அவளை சீதா பிராட்டிய பார்த்த. அசுரபூர்ண முகீந்தீனாம் கிருஷா மனசனேன சோக தியான பராம் தீனாம் நித்யம் துக்க பாராயணாம். அசுரபூர்ண முக்கியம் அப்படியே கண்ணு அப்படியே ஜலம் குளம் குளமா ஜலமா இருக்கு. ஐயோ இந்த சன்னிவேசத்துல இங்க வந்து நாம மாட்டின் இருக்குமே என்று நினைச்சிட்டு இருக்கலாம். சோக தியானவனாம், இப்படி எப்பவுமே ராமனையே நினைச்சிட்டு இருக்கா, தீனையாக இருந்துருக்கா, நித்தியம் துக்கப்பராயணா, எப்பவும் துக்கமாகவே இருந்துருக்கா என்று சொல்லி சொல்றான். இந்த சீதா பிராட்டிய அவர் பாக்குறே பாக்கச்சே இப்ப சொல்ற வார்த்தை ஒரு சில உத்தரீயம் நகாசக்தும் ததா திருஷ்டம் பிளவங்கமைஹி பூஷணா நிஜ முக்கியானி துட்டானி தரணி தலே அனையை வா பவித்தானி ஸ்வனவந்தி மகாஹந்தி. இவருடைய இமேஜினேஷன் போடுது. நாம நாலு, அதாவது சுக்ரீவன் உள்பட மீதி நாலு பேர், அஞ்சு பேரா இருந்துருக்கச்சே, பூஷணங்கள்லாம் தன்னுடைய உத்தரீயத்துல முடிஞ்சு போட்டாலே அந்த பூஷணங்களை பார்த்தாலும் அந்த பூஷணங்கள்லாம் இவளுக்குதான் அது ஏற்புடையதாக இருக்கும்ன்றது தெரியறது. இவள் உடம்புல அந்த பூஷணங்கள்லாம் போட்டிருந்தது, இப்ப போட்டுக்காத அடையாளம் இதெல்லாம் பார்த்தோம்னா அவதான் இருக்க முடியும். ஈதம் சிறகிரி தத்வாது வதனம் கிளிஷ்டவத்தரம். இது ரொம்ப நாளா ஒரே புடவையே ஒருத்தின் இருக்கிறதுனால இது ரொம்ப அழுக்கடைஞ்சி இருக்கிறது. இப்படி இருக்கச்சே ஈயம் கனகவர்ணாங்கி ராமசிமகி பிரியா பிரணட்டா பிசதி மனசோ ந பிரணசதி. இப்போ ஈயம் சா யத்ருதே ராமஹா சதுர்பிரிஹ தப்யதே. இவள் விஷயத்துல நாலு விதமாக ராமன் சிரமப்படுறே என்று சொல்ற. நாலு விதமான சமம் என்னன்னா, பத்னி நட்டேதி சோகேன பிரியேதி மதனேன. இப்போ முதல் விஷயம் என்னன்னா, பத்னி நஷ்டா பிரியா நஷ்டா சோகேன என்ன ஸ்ரீ பிரணஷ்டேதி காருண்யாது. ராமனுக்கு இருக்கிற கருணையினால ஆபத்காலத்துல ஸ்திரீக்களை ரட்சிக்க வேண்டியது கடமை. சீதா பிராட்டிய ரட்சிக்காத போயிட்டுமேன்னு சொல்லிட்டு தன் அக்கிருத்தம் அது பண்ணலேன்றதுனால அந்த கருணையினால ராமன் கஷ்டப்படுறான். ஆசிரிதா ஆந்திரசம் ஆந்திரசம் அப்படின்னா ஆசிரித்தான் தன்னை அண்டினவாள ரட்சிக்கிறதுன்றது தன்னுடைய கடமை போயிடுது. அப்போ ஆசிரித சம்ரட்சக ஸ்வபாவம், ஆசிரித்தால ரட்சணம் பண்றதுன்றது பெருமாளுடைய சுவாவமாக இருந்திருக்கு. அவரால் அந்த தன்னை அண்டின சீதா பிராட்டியை ரட்சிக்க முடியாது போயிடுதுன்றதுனால அதுக்காக ஆசிரிதா நரக்ஷிதா ரட்சிக்கப்படவில்லைன்னு அதுக்காக கஷ்டப்பட்டேறான். பத்னி நட்டேதி அர்த்தோவா ஏஷ எத் பத்னி ஏஷ ஆத்மனஹா எது பத்னி. ஒவ்வொருத்தனுக்கும் மனைவின்றவோ பாதி. இது சாஸ்திரம் வந்து மனைவிக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கு. அதை நாம தான் சரியா உபயோகப்படுத்தாத இருந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் அந்த ஸ்தானத்தை ரெண்டு பேரும் சரியா உபயோகப்படுத்திக்கிறாளோ அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல விசாரமே இல்லை. இப்போ இவள் பத்னின்றவு தன்னுடைய பாதியாக இருக்கிறபடினால பத்னி நஷ்டேத்தி சோக்கா மனைவி காணாத போயிட்டாங்கன்னா தன்னுடைய பாதியே போயிட்டுறதாக ஒரு சோகம் அவருக்கு. அடுத்தது மதனம், அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினால ஐயோ சீதை இல்லாத போயிட்டாளேன்னு கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்ற. பத்னி அஸ்யா தேவியா யதாரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் ராமஸ்ய யதாரூபம் தஸ்யம் அசிதே க்ஷணம். இது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவளுடைய ரூபம் எப்படி இருந்துருக்கோ, சரீரம் எப்படி இருக்கோ, அங்க பிரத்யங்க சௌஷ்டமும் ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருந்துருக்கோ, எப்படி எப்படி எல்லாம் இருக்கோ அப்படிதான் ராமனுக்கு இதுக்கு ஏத்த உனக்கேற்கும் கோலமாவை மலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோன்னு சொல்ற ரீதியில அதே மாதிரி ராமர் இருந்துருக்க, ராமருடைய அங்க சௌட்டமும் எப்படி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவள் இருந்துருக்கா என்று ரெண்டு சொல்ற. துஷ்கரங்கிருதவான் ராமஹா கீனோ எதனையா பிரபவம் தாரயத்யாத்மனோ தேகம் நசோகேனாவசீததி. ராமன் ஒரு பெரிய தபகாரியம் பண்ணிட்டே நடத்தும். துஷ்கரம் கிருதவான்னு சொல்லி சொன்னார். மீதி பேர் யாரும் பண்ணாத ஒரு காரியத்தை ராமன் பண்ணிட்டு துஷ்கரம் கிருதவான் ராமஹோனு. ஏன் என்ன இப்படி என்ன பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டே இவர் என்ன பிறன்மனை இது பண்ணிட்டேரா இல்ல என்னத்துக்கோசரம் சொல்ற, ராமனை போய் இப்படி சொல்றேன்னு கேட்டவன, வாஸ்தவம் மீதி பேர்லாம் பண்ணாத ஒரு தப்பு காரியத்தை இவர் பண்ணிட்டு இவளை விட்டுட்டு இன்னும் அவர் ஜீவிச்சு இருந்துருக்காரு, அதுதான் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா என்று சொல்ற. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, பிரபு, அதாவது நாம் பெரிய சமுத்திரத்தை கடந்து ஹனுமான் நினைச்சுக்கிறோம், நாம் பண்ணதுதான் பெரிய காரியம், சமுத்திரத்துல இருந்து இவ்வளவு தூரம் அதாவது 100 யோஜனை தூரம் தாண்டி வந்து சீதா பிராட்டிய நாம பாத்திருக்கோம், நாம பண்ணிருக்கிறது தான் பெரிய காரியம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த சீதா பிராட்டிய பார்த்த உடனே ராமர் பண்றது இருந்துட்டு இருக்க அதுதான் பெரிய காரியம்னு, இப்படிப்பட்ட சீதைய பிரிஞ்சு இன்னும் ஜீவிக்கிறதுன்றது இருக்கு, அது எவ்வளவு பெரிய காரியம், அது நம்ம காட்டிலும் பெரிய காரியத்தை அவர் பண்ணிருக்கார். துஷ்கரங்கிருதவான் ராமஹா, ராமஹா ஏகதார விரதராக இருந்திருக்கிறவர், அவருக்கு துஷ்கரம் இப்படிப்பட்டது. யாரோ பல தாரங்களுக்கு பல மனைவிகள் இருந்தாங்கனாக்கா சரி, அவளோ இல்லாட்டா போயிட்டு போறது, இன்னொரு மனைவி இருந்திருக்கா அவள்னால தன்னுடைய சுகத்துகள்லாம் ஆகும், தன்னுடைய காரியங்கள்லாம் குறைவில்லாத நடைபெறும்னு சொல்லி சொல்லலாம். அப்படி கிடையாது, இவர் ஏகபத்னி விரதராக இருந்திருக்கிறவர், இவர் போய் விட்டது இருந்திருக்க இது துஷ்கரம் கிருதவான் ராமஹா. அதோட என்ன, துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஹீனோ யதனயா பிரபு அனயா ஹீனஹா, அகலுகில்லேன் இறையும் என்னென்ன ஒரு க்ஷணம் கூட பிரியாதவளாக சொல்லப்படுகிற இவளாலே ஹீனஹா, இவள் இல்லாதவனாக இருந்திருக்கா. அனன்யா பாஸ்கரேனாகும் பாஸ்கரேன அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான்னு சீதா பிராட்டி சொல்றா. அப்படி சூரியன் காந்தி இல்லாத இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நிஷ்பிரபையாக இருந்திருக்கு. ஹனையான்னு ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே, பெருமாளுக்கு தேவத்துவம் வர்றதே ஸ்ரத்தையினால, ஸ்ரத்தான்றது பிராட்டியினுடைய பேரு, அவளோட சேர்ந்ததுனாலதான் வருது. துஷ்கரங் கிருதவான் ராமஹா ஹீனோ எதனையா பிரபு, பிரபுன்னு சொன்ன பிரபுன்னா ஒன்னும் தெரியாதவரா இருந்திருக்கிறது, பிரபுத்வம்னது ஒன்னும் தெரியாததுதான் பிரபுத்வம்னு சொல்லி சொல்றது, வேற என்ன சொல்ல முடியும், அவர் கணக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துனாக்க இவளை விட்டுட்டு இருப்பேரா, வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னா. தாரயத் ஆத்மனோ தேகம், இதுல எது துஷ்கிருத்தம், இப்ப இவர் என்ன பண்ணிட்டே இருந்தா, தாரயதி ஆத்மனஹா தேகம், தன்னுடைய சரீரத்தை இன்னும் தரிச்சுட்டு இருக்காரு. எப்ப சீதா பிராட்டி இல்லையோ உத்தர கணத்துல பிராணனை விட்டுருக்கணும். தாரயத் ஆத்மனோ தேகம், இது ஆத்மனஹா தேகம்னு சொல்லிருக்கு. இது என்னது, தேகத்தை விடுறது புரிய, இதுவா ஆத்மாதான் நிச்சயமா இருக்கு, தேகம் அனித்தியம் தானே சொன்னாக்க, அனித்தியமா இருந்தாலும் கூட இந்த இவர் இஷ்டமான தேகத்தை தானே இவரே தானே எடுத்துட்டு தானே, கர்மகிருத்தமான தேகம் இல்லையே. சீதா பிராட்டி காணணும்னே உத்தரக்ஷணத்துல அந்த தேகத்தை விட்டுடுக்க வேண்டும், அது விடாத இருந்துட்டு இருக்காரு, அதுதான் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. நசோகே நாவசீததி, சோகேன்னு நாவசீததி, அந்த சோகத்தினாலேயே அவர் இல்லாமல் போயிருக்கணும், அப்படி இல்லாமல் இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு வால்மீகி இந்த இடத்துல தெரிவிக்கிறார், ஹனுமான் முகமாக தெரிவிக்கிறார், ஹனுமார் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. இவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கும், இவளை பாக்குற சீதா பிராட்டிய பாக்குறேன், துல்லியசீல வயோவருத்தாம் துல்லியாபிகன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் சஞ்சேயமதி தேக்ஷணாம், துல்லியசீல வயோவருத்தாம் துல்லியாபிகன லட்சணாம். இவள் சீதா பிராட்டி ராமனுக்கு ஏற்றவளாக இருந்திருக்கா, சீலம் வயசு விரத்தம் இது மூணும் சொல்லப்படுறது இந்த இடத்துல, துல்லிய சீல வயோவிரத்தான் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர் ஹதி வைதேகியம் சஞ்சய மதித லட்சணம்னு சொல்லச்சே. துல்லிய சீலம்ன்றதுனால என்ன சொல்றது, சுபாவம், பெருமாளுக்கு என்ன சுபாவமோ அசியாதேவியா மனசஸ்மின்னு சசியாச்சாசியாம் பிரதிஷ்டிதான்னு, இவளுடைய மனசு ராமனிடத்துல இருக்கு, ராமனுடைய மனசு இவளிடத்துல இருக்கு, ஆகையால ரெண்டு பேருடைய சுபாவமும் ஒன்னா இருந்திருக்குன்னு அர்த்தம் துல்லிய சீலதா. அதே மாதிரி வயசு, துல்லிய வயசுக்கான்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு பேரும் ஒரே வயசுன்னு அர்த்தம் இல்ல, எந்த வயசுக்கு அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய வயசு வயசு வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வயசு இருக்குன்னு அர்த்தம். கணவனுக்கு அதாவது பர்த்தா ரொம்ப விருத்தனாகவும் பாரிய ரொம்ப சின்னவளாகவும் இருந்தாக்க அது வயசு சரிப்பட்டு வராது. ஆகையில இது ஒருக்கு எந்தெந்த ரீதியில எப்படி இருக்கணுமோ அதுல இருக்கு. பாரியாம் உத்வகே திரிகுணோ வரகான்னு சொல்லிருக்கு. வருஷை ரேக குணாம் பாரியாம் உத்வகே திரிகுணோ வரகான்னு சொல்லச்சே அது எந்த வயசுலன்றது பாக்கணும். பொண்ணுக்கு 8 வயசா இருந்ததுனாக்கா இவனுக்கு 16 வயசா கல்யாணம் பண்ணிக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுக்கு சாஸ்திரத்துல சொல்லிருக்க மாதிரி இப்ப பொண்ணுக்கு 16 வயசுல பொண்ணுக்கு 20 வயசுனாக்கா திரிகுணம்னாக்கா 40 வயசுலயா பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியும், பண்ண முடியாது. இந்த ரெண்டு இது சின்ன குட்டி குட்டியா இருந்ததுனாக்கா 4-8 பக்கத்துல பக்கத்துல இருக்கும். பொண்ணுக்கு 5 வயசுனாக்கா பையனுக்கு 10 வயசு, பொண்ணுக்கு 7 வயசுனாக்கா பையனுக்கு 14 வயசுல கல்யாணம் பண்ணலாம்ன்றதெல்லாம் இதெல்லாம் வாஸ்தவம். இப்ப நாம இந்த காலத்துல பண்ற மாதிரி 25 வயசுக்கு கல்யாணம் பண்ணுவானா 50 வயசுக்காரனுக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், இது கிடையாது. இதுக்கு ஏற்றதாக எது இருக்குமோ அந்த வயசு உடையவனாக இருந்துட்டு இருக்காருன்னா துல்லிய சேல வயகா விருத்தம் விருத்தம்ன்றது இருக்கு. இவாளுடைய சாரித்திரம், இவாளுடைய நடவடிக்கை அதுல எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு பாக்கணும். காரியம் கரணம் ஆரியணன் பாப்பானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் புலவங்கமா காரியம் கரணம் ஆரியணன். சீதா பிராட்டியும் ராமன மாதிரிதான் எப்பவுமே தன்னிடத்துல அடைக்கலமாக கொண்டவள், சரணாகத ரக்ஷணம்ன்ற தர்மத்தை அனுஷ்டிக்கிறவள் அவள். பெருமாள் தான் தெரியும் தோஷம் எதிர்த்து தோஷமே இருந்தா கூட பரவாயில்ல, சதாமேத்து தங்கரகிதம்னு ராமனுடைய விரத்தம். அவனை வந்து அவனை சேர்த்துக்க வேண்டியது நம்மளுடைய நியாயம். யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அவனை விடக்கூடாதுன்றது ராமனுடைய இது. சீதா பிராட்டிக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடோடு இருந்துட்டு இருக்கான், ஆச்சாரத்தோடையும் இருந்துட்டு இருக்கான். துல்லியசீலமயோ விரத்தம் துல்லியாபிஜன லட்சணம் அபிஜனம் குலம், அந்த குலத்துக்கு ஏற்ப லட்சணம் சாமுத்ரிகா லட்சணம். இவ ரெண்டு பேருக்கும் சார்வபௌம லட்சணம்ன்றது ரெண்டுக்கும். இவ பாரியைக்கு ராஜ மகிழ்ச்சிக்கு என்ன இருக்கணுமோ அந்த லட்சணம் அவளுக்கு இருக்கு. ராஜாக்கு சார்வபௌமனுக்கு என்ன லட்சணம் இருக்கோ அப்படிப்பட்ட லட்சணம் இருக்கு. அருகதி வைதேகி ராகவம் அருகதி ராகவோருகதி வைதேகி தஞ்சேய மதிதேக்ஷணா, பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தர் இருக்கிற தகுந்தவர்களாக இருந்திருக்காருன்னா இதுல அதிகப்படியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கா தஞ்சேயம் அசிதேக்ஷணான்னு சொல்லிருக்க. அசிதேக்ஷணான்னாக்க நல்ல அதாவது அழகிய கண்களை உடையவள்னு விசேஷத்தை சொல்லிருக்கிறதுனால தாயாருக்கு சீதா பிராட்டிக்கு ராமனை காட்டிலும் பரிவு ஆசிரிச்சால் இடத்துல பரிவு அதிகம்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லிருக்கேன்னா. அத்தியாகேதோர் விசாலாட்சியா ஹதோமாலி மகாபலஹா ராவண பிரதிபோதேகிபாசிதா, எல்லாம் தகும் இவளுக்காக வாலிய வதம் பண்ணதோ 14000 ராட்சதாளை வதம் பண்ணதோ எல்லாம் தகும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. ஆகையால அங்கிருந்து பார்த்துட்டு இருக்க என்னென்ன நடக்கிறது என்ன அங்க என்ன ஆறுதுன்னு சீதையனுடைய துரவஸ்தைய பார்த்துட்டு இருக்க. துரவஸ்தைய பாக்குறதுல அங்கிருந்து ராகம் ராவணன் வரான். ராவணன் வந்து சீதா நாட்டத்துல ஒரு பெரிய கும்பலோட பிமால வேல கிளம்பி வரான். வந்துட்டு கும்பலோட வந்து மாந்திருஷ்டா நாகநாதோரும் குஹமான தனோதரம் அதர்ஜனம் விமாத்மானம் பவான் மே துன்பமிச்சதி, அவ உடம்பெல்லாம் பாவம் அப்படியே குறுக்கிக்கிறான். ராவணன் எதிர தன்னுடைய உடம்ப காண்பிக்கிறதுக்கு முடியாத படிக்கு உடம்ப குறுக்கின்னு நிக்கிறான். காமையே தாம் விசாலாட்சி பகுமன்ய சுவமானம் பிரியே, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் உடம்ப குறுக்கிக்கிற, உன்னை கொண்டு நான் சந்தோஷம் அடையணும் தான் நான் வந்திருக்கேன் நானே, நீ ஏன் இப்படி உடம்பெல்லாம் குளிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவன் பேசினது பிற்பாடு என்னுடைய அந்த புறத்துக்கு நீதான் நாயகியாக வரணும்னு எல்லாம் கேட்ட பிற்பாடு அப்ப பதில் சொல்றது. சத்ய தத்வஜனம் ஸ்ருத்வா சீதா ரௌத்ரஸ்ய ராட்சதா ஆஸ்தாதீனஸ்வராதீனம் பிரத்யுவாச ததஹ. அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாளாம். என்ன சொன்னான்னா திருணமந்தரத கிருத்வா திருணமந்தரத கிருத்வா, ஒரு புல்ல பிடுங்கி இவ ரெண்டு பேருக்கும் நடுவுல போட்டுட்டு பேசுறாளாம். திருணமந்திரத்தை குறதா பிரத்யுவாச்ச வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான்னா திரும்ப போடுறதுக்கு என்னன்னா இவன் ராஜாவா போயிட்டான், ராஜாவுக்கு ஒரு ஆசனம் போடணும், ஆசனம் போடாத தரையில உட்காந்து கூடாது, அந்த ஆசன ஸ்தானத்துல இவள் என்ன ஆசனம் பலகையா வச்சுட்டு இருக்கா, அப்ப எதிர பேசறதுக்குன்னுட்டு இந்த புல்லுதான் இருக்கு, இந்தான்ட்டு அது புல்ல போடுறா அப்படின்னு ஒரு அர்த்தம். திருணமன் தரதா பிரதிவாச்ச சுதிஸ்மிதா இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, திருணம் அந்தரத கிருத்வா அதாவது ரிஜு பிரணாமம், இவளை திருப்பி சொன்ன இப்படி ஒரு எதனா ஒரு வேற மாதிரி ஒரு இவனுக்கு கணக்கு ஒரு உபச்சாரம் பண்ணாக்க இவன் நம்மளுடைய மனசுல தான் இல்லைன்றத புரிஞ்சுட்டு தன்னை விட்டுடுவனா என்னன்றத நினைச்சுண்டு உபச்சார ஸ்தானத்துல அவனுக்கு திருணத்தை போடுறானா. திருணமந்தரகிருத்வான் ஒரு பதிவிரதையா இருக்கிற ஸ்திரீக்கு சாட்சாத்தா நேருக்கு நேர் பரமுக நிரீக்ஷணம்ன்றது ரொம்ப தோஷமாக சொல்லிருக்கு. பரனோட பேசுறதோ பரனோட அவன முகத்தை பாக்கிறதோ தப்புன்னு பதிவிரதையாக இருந்திருக்கிறதுக்கு தோஷம் சொல்லிருக்கிறது. இவள் பதிவிரத, இவ யாரோ பரபுருஷன், இவனோட பேசுறதே தப்பு, சாட்சாத்தா பேசுறது சாட்சாத்தா இவன் முகத்தை பாக்கிறது தப்பு, அதுக்காக திருணமந்தரத்தை கிருத்வான். சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொன்ன, அப்ப அகம்பனன் மாரீச்சன்லாம் உனக்கு சொன்னா அவ சொன்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்காத இருந்துட்ட, இப்போ நீ உனக்கு என்ன போறதுன்றது அனர்த்தம் தொழில்தான் ஏற்பட போறதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக அந்த புல்லை எடுத்து நடுவுல போடுறாளாம், திருணத்தை கொண்டு போடுறா என்று சொன்ன. உனக்கு பெரிய நீ புத்திமானா இருக்க வேண்டியதெல்லாம் போக இப்படி அந்நியாயமா உன்னுடைய திருணம் அந்தரத கிருத்வான்னு ஹிருதயே கிருத்வான் தம் மனசுல பண்ணி அவனை திருணமாக தம் மனசுல நினைச்சிட்டு அவன் இடத்துல போடுவான். என்ன சொன்னி தசகவத் ஸ்மிருதான், ராமன் எங்க நீ எங்க, ராமன் யானை மாதிரி நீ சாதாரண ஒரு சின்ன முயல் மாதிரி, உனக்கும் ராமனுக்கும் எங்கேருந்து சொல்றதுன்னு சொல்றதுனால திருணமந்தரத கிருத்வான் பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா, பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா அப்படின்னு அவள் பதில் சொன்னாளா, சொன்னதோட மாத்திரமில்ல சுசிஸ்மிதா பிரத்யுவாச்ச சிரிச்சிருந்தே வார்த்தை சொல்றான்னு சொல்லி சொல்ற. அவனோட பேசிச்சே கோபமா தானே சொல்றனும், சிரிச்சுண்டே எப்படி என்னத்துக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்று சொன்ன. இல்ல நாகமௌபைக்கு நீ ராட்சசம் நான் மனுஷஸ்திரீ, உனக்கு நான் சரியாக மாட்டேன்றத தெரியப்படுத்தாக்க இவள் நன்ன நல்ல வார்த்தையா கொஞ்சம் புன்னகையோ அதாவது கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொன்னமானாக்கா அவனுக்கு மனசு மாறுவானோ என்னமோன்றதுக்காக ஒரு வேகமா சொல்லாத நிஜானமா சொன்னாளா. பிரத்யுவாச்சர் தய மனோ மத்தகா ஸ்வஜனோ பிரியதாம் மனஹா, என்னிடத்துல இருந்து மனோ நிவர்த்தையா என்னிடத்துல மனச வைக்காத, உனக்கு விவர்த்தமாக இருக்கு, ஆத்மைவை சாத்மனோ பந்தவும் ஆத்மைவ ரிபுராத்மனஹான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப நித்திய சத்ருவை ஜெயிக்கணும்னாக்க என்னிடத்துல மனச நீ வைக்காத, என்னிடத்துல மனசு வச்சானா உனக்கு அனர்த்தம்தான் ஏற்படும், ஆகையால நீ மனோ நிவர்த்தைய உன்னுடைய மனசை என்னிடத்துல இருந்து எடுப்பாயாகனு சொல்லி சொல்ற. மத்தோ நிவர்த்தைய என்பதாக நமாம் பிரார்த்தித்தும் யுக்தா தும் சித்தி மி பாபகதே, என்ன நீ பிரார்த்திக்காத, பிரார்த்திக்கிறதுனால உனக்கு ஒரு லாபமும் இல்லை. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானு வர்த்ததே யதா ஹி விபரீதாதே புத்தி ராச்சார வர்ஜிதா, ஐயோ இந்த இடத்துல போய் வந்திருக்கேயே, இந்த ஊர்ல யாரும் சத்துக்களே இல்லையா, சத்துக்கள் இருந்தும் அவ சொல்ற வார்த்தைய நீ கேட்கலையா அப்படின்னு சொல்ற. சத்துக்கள் இருக்கான்னாக்கா சத்துக்கள் இருக்கா, அங்க லங்கையில சத்துக்கள் இல்லாத இல்ல, லங்கையில சத்துக்கள் இருந்திருக்க, யார் அந்த சத்துக்கள், விபீஷண மாதிரி சத்துக்கள்லாம் இருந்திருக்கா. மகான்கள் இடத்துல போய் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவளிடத்துல சத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா சேவையான்னு சொல்லிருக்கு. இப்படி அவளிடத்துல சேவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த போய் இவன் போய் அவனிடத்துல போய் விபீஷணத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு இல்ல, இவனுடைய அகங்காரம் அனுமதி தானம் பண்ணல, ஆகையால அவன் போல. இகசந்தோ நவாசந்தி சத்துக்கள் இல்லவே இல்லையா அப்படின்னா சதோவா நானு வர்த்தது, அப்படி இருந்தாலும் நீ அவ சொல்ற வார்த்தைய நீ கேட்காமல் இருக்கிறாயா அப்படின்னா யதாஹி விபரீதாதே புத்தி ஆச்சார வர்ஜிதா, தே புத்தி ஆச்சார வர்ஜிதா, உன்னுடைய புத்தி ஆச்சாரம் அந்த குணத்துக்கு ஏற்றதால ஒரு ஆச்சாரம் இல்லாததாக இருந்திருக்க, பிறன் மனைவிய தனக்கு போக வஸ்துவாக ஆக்கிக்கணும்ன்ற எண்ணம் இருக்க, இது விபரீதமான வஸ்துவா விபரீதமான இருக்க, ஆகையால இதை நீ பண்ணக்கூடாதுன்றதுனால அவனிடத்துல மறுபடியும் சொல்ற, இந்த இடத்துல சத்துக்களே இல்லையா, நீதான் வாழ்ந்து கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குற. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு பெரிய பொண்ணு பொருள் பூஷணங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு, நிறைய ஆடைகள்லாம் பீரோ நிறைய ஆடைலாம் இருக்கு, பட்டுப்புடவைலாம் இருக்கு, இதெல்லாம் இங்க வந்து ஏன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும், நான் பெரிய வீடு அவசிக்கிறேன், நீ காட்டுல போக வேண்டாம் அப்படிலாம் நீ நினையானாலும் கூட நான் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவள் இல்ல. சக்கியா லோபயிதும் நாகம் ஐஸ்வர்யேன தனேனவா அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதாம். சூரியனையும் சூரியனுடைய தேஜஸையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் என்னையும் ராமனையும் பிரிக்கிச்சே பார்க்க முடியாது. உபதாய புஜந்தஸ்ய லோகநாதம் கதம் நாமோ புதாஸ்யாமி புஜமல்லே. ராமனுடைய புஜத்துல நான் தலையை வச்சுட்டு நான் பட்டுண்டவள், நான் இன்னொருத்தருடைய புஜத்துல போய் நான் தலையை வச்சுட்டு நான் பட்டு பண்ணா இது எனக்கு சாத்தியமே கிடையாது. நீ நினைக்காத, உனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் நானு, இத நீ பண்ணு. மித்ரமௌபிகம் கட்டும் ராமஹாஸ்தானம் பரீட்சதாம் வதஞ்சானிச்சதாகாரம் கோரம் தயாஹதௌ புருஷர்ஷபஹ. பிராட்டி சொல்றது ராவணன் தன்னுடைய தான் பெரிய இதெல்லாம் சொல்லிருக்கிறது, தனக்கு கூடிய விசேஷங்கள்லாம் சொல்லி சொன்னான். சொன்னான்னா கூட அது எதையுமே அவ புரிக்கல. தேனமைத்ரு பவதிதே எது ஜீவிதம் இச்சதி. அவ சரணாகத வஸ்தலனாக இருந்திருக்கான், நீ கணக்கு ஜீவித்துக்கணும்னு ஆசைப்பட்டையானாக்கா தேன மைத்ரி பவது, அவனோட அவனோட நண்பனாகும்னு சொல்லி சொல்ற. ஏன்னா உன்னுடைய மனசு அவனிடத்துல சரணாகதி பண்ணணும்னு சரணாகதி பண்ற ஒரு எண்ணம் ஏற்படாத கூட போனாலும் போலாம். சரணாகதி பண்ணானா கூட பண்ணாட்டா கூட பரவாயில்ல, நீ அவனிடத்துல போய் மித்திரம் நண்பனாக ஆனான்னு போறனா ஒரு குரங்க பார்த்து சகாச்சமேன்னு சொல்லி சொன்னவன், சகா யாரு சுக்ரீவனை பார்த்து என்னுடைய சகான்னு சொன்னவன், ஒரு ஓடத்தை ஓட்டிட்டு போறவன் அவனை பார்த்து சொல்ல கே சொன்ன ஆத்மசமசகான்னு சொன்ன, எனக்கு சமமான சொன்ன உகந்த தோழன், நீ உகந்த தோழன் சொல்லி சொன்னதுனால நீ ராட்சசனா இருந்தா கூட பரவாயில்ல, உன்னையும் தோழனாக அவன் ஏத்துப்பான் ஆகையால சொன்னான். அது ஒண்ணு. மித்ரம் ஔபயிகம் கர்த்தும், மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஹாஸ்தானம் பரீஸ்ததான். நீ என்ன பண்ணனா, நீ ஒண்ணு கணக்கு பந்தஞ்சா நிச்சதா கோரம் தொயாசோ புரு பத்மோதஞ்சா நிச்சதா கோரம் தொயாசோ புருஷர்ஷபான் வதஞ்சா நிச்சதா. உனக்கு வதம் வாண்டா உன் பிராணனை புழைக்க வச்சுக்கணும்னு நீ கணக்கு ஆசைப்பட்டையானாக்க இப்ப ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணும், நீ ராமனிடத்துல நண்பனாயிட்டு நண்பனாயிட்டான்னாக்கா அவ கண்டிப்பா இருக்க. ஸ்தானம் சம்ஸ்தானம், இந்த உன்னுடைய பலமும் உன்னுடைய கோப்பு குலையாமல் இந்த லங்கை மொத்தம் இருக்கணும்னு ஆசைப்பட்டையானாக்க நீ ராமனிடத்துல நண்பனாக ஆயிடு. கோரம் வதம் அனிச்சதா, நீ மாதிரி மீதி பேர் மாதிரி இல்ல, உனக்கு வரப்போற வதம் எப்பேற்பட்ட வதம்னாக்க கோரம் வதம் அனிச்சதா. அதாவது கடைசியில நடக்க போற விஷயத்த சொல்லி மனசுல நினைச்சிருந்தே இவ சொல்றா, ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடக்கிறது, ஒவ்வொரு தலையா வெட்டி வெட்டி போடுறது, திருப்பி திருப்பி முளைக்கிறது, தலையெல்லாம் முளைக்கிறது, இது தலையெல்லாம் முளைக்க முளைக்க இத்தனை வாட்டி முளைக்கிறது என்னன்னு கேட்டாக்க ராமனால பராக்கிரமம் பண்ண முடியுதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல பொல்லாவரக்கனை கிள்ளிக்கிழந்தானைன்னு ஆண்டாள் சொல்றதுக்கும் இதுதான் தாத்பரியம். என்ன, அவ எத்தனை பதிவிரத ஸ்திரீகளிடத்துல அபச்சாரப்பட்டானோ அத்தனைக்காக அத்தனை தண்டனை அத்தனை தடவை தலை முளைக்க முளைக்க ஒவ்வொரு வாட்டியும் சேதனம் பண்ணி சேதனம் பண்ணி தலையை வெட்டி வெட்டி வருதுன்றது, அவ்வளவு தண்டனை ஏற்படுத்துறதுன்றது, அப்படிப்பட்ட கோரமான வதம் உனக்கு வரப்போறது, அத வாணான்னு கணக்கு நீ நினைச்சையானாக்க మిత్రమౌపైకం కర్తుం రామః స్థానం పరీత్సదా బంధం చాని చతాఘోరం త్వయాసౌ పురుషర్షభః. ఆహేల నీ పోయి రామనిడత్ల ఔపైకం కర్తుం ఆహేల రామనిడత్ల పోయి నీ పన్ను ఉన్న బంధు అవర్ పురుషర్షభన్ நீ பண்ணின தோஷத்தையே எப்ப பார்த்தாலும் நினைக்க மாட்டேன். நீ அதமனாக இருந்தாலும் கூட நீ கணக்கு உண்மையாக மாறிட்டு எனக்க உன்னையும் பெருமாள் ஏத்துப்பே, அவரிடத்த போய் சரணாகதி பண்ணு என்று சீதா பிராட்டி சொல்ற. இதனால சரணாகத ரக்ஷணத்துல ராமனுக்கு இருக்கிற ஒரு விசேஷமான அவதார விசேஷத்துல ஏற்பட்ட விசேஷத்தை சொல்றார் இங்க. తస్య ధర్మాత్మనఃపత్ని స్నుషా దశరథస్త కథం వ్యాహరతో మాంతే నజిహ్వా పాపశీర్యతి. ఒక వార్త సుల్రా యారు నా ఎన్న నిలచిండిరుక ధర్మాత్మనః పత్ని స్నుషా దశరథస్త కథం వ్యాహరతో మాంతే నజిహ్వా పాపశీర్యతి సుల్లచే. మాసద్వయావధి కుడుచుట్టు సీతయే వందు అవను వందు ఒరు రెండు మాసం తా నా సుల్వా నీ అదుకుల్ల వరలేన్నాక உன்னை பிராத்தராசனத்துக்காக பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவன் பட்டு போயிட்டான். அந்த இடத்துல வரச்சே அவ அப்படியே நடுங்கிறார். யதாதிருப்த மாதங்க சசஸ்த சகிதோ வனே ததா திரதவத் ராமஹா சுன்னி சசசவத் ஸ்மிருதா. நீ வந்து அவன் ராமர் வந்து பெரிய யானை மாதிரி, நீ அவர் எதிர முயல் மாதிரி இருந்துருக்க, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க செய்யே உன் நாக்கு அறந்து போயிட்டு இருக்கணுமே, இத்தனை நாளைக்கு இது ஏன் அப்படியே இருந்துருக்குன்றது தான் எனக்கே தெரியல என்று சொல்ற. நான் என்ன சொல்றேன், இன்னொரு விஷயமும் சொல்றேன். நத்வா குர்மி தசக்ரீவம் பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசாம். என்னுடைய சக்தியினாலேயே உன்னை பஸ்மமா ஆக்கிட முடியும். அசந்தே சாத்து ராமஸ்த தபசஸ்த அனுபாலநாத்து. ராமனிடத்திலிருந்து அந்த காத்தம் வரல, அதனால நான் வந்து உன்ன நான் பஸ்மமா ஆக்கலன்னு. அதாவது ராமன் தான் ரட்சகன், நான் உனக்கு ரட்சகனாக நான் இருக்கேன்னு ராமன் சொல்லிருக்க. எனக்கு ரட்சகனே இல்லைன்னு சொல்லி என்னுடைய ஒரு தபஸ வீணடிக்கிறதுக்கு இல்ல, எனக்கு ரட்சகனாக ராமன் இருக்கிறதுனாலன்றது. சாஸ்திரத்துல என்ன விஷயம்னாக்க, தாசி வச்ச சகி வச்சான்னு சொல்லிருக்கு. அதாவது ஒரு கணவனுக்கு மனைவின்றவள் அடிமை இல்ல, தாசி இல்ல. கணவனும் மனைவியும் சமமாக தான் இருந்துருக்கா. சமமா இருந்தாலும் அவ பதி சிசுரூஷன் பண்ணச்சே, பதிக்கு பணிவிடைகள் புரியச்சே, தாசிவது பணிவிடைகளை புரியறா. அம்மா மாதிரி பரிவோட இருந்துருக்கா, தோழி மாதிரி அவளுக்கு சுகத்தை கொடுக்கறா அப்படின்னு எல்லா இடத்துலயும் தாசி வத்து பத்னி வத்து மாத்ரு வத்துன்னு சொல்லிருக்கிறதுனால இவ தாசி இல்ல. கணவனுக்கு மனைவி ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறவாதான், சமானமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவாதான் ரெண்டு பேரும் சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஆகையால தன்னை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டி ராமர் இவா ரெண்டு பேரும் சமானமான இதுலதான் இருந்திருக்கா. தனக்கு ரட்சகனாக ராமன் இருக்கச்சே, ராம் எனக்கு ரட்சகன் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு நானே ரட்சிச்சுக்க வேண்டிய நிலையில நான் இல்ல, எனக்கு ரட்சகன் ராமன் இருந்துருக்க. இவன் மிரட்டிட்டு போயிடுறான். போன பிற்பாடு சீதா பிராட்டி மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம். யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் எங்க ராமனை பார்க்க போறா. பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம். தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் அவன். சிம்ம விக்ராந்த காமினம், அவருடைய நடை எப்படி இருக்கு, சிம்மத்தையே தோக்கடிக்க கூடியதான ஒரு நடை அழகோட உடையவர். அப்பேற்பட்ட ராம அவரை போய் அவரை பாக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் அநாத்தையாக இந்த இடத்துல பாக்கியத்தை இழந்து இங்க அசோகவனத்துல உட்கார்ந்து இருக்கேன். யாருக்கு பாக்கியம், யார் பாக்கியம் பண்ணிருக்காளோ, தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதீனம். மேநாதம் எனக்கு நாதனாக இருந்துருக்கிற ராமன் தன்யாக பசியந்தி, தன்யர்களாக இருக்கிறவா பாக்குறான்னு சொல்லி சொல்ற. அவ கிருதஜனாக இருந்துருக்கேன்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறமா இவள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அந்த சமயத்துல ராட்சசிகள்லாம் மிரட்டுறா. அப்ப திரிஜட சொல்றா தன்னுடைய சொப்னத்தை சொல்ற. இப்ப சொல்லச்சே తదనం క్రూరవాక్యైశ్చ శాంతమేవాభిధీయతాం అభియాచామ వైదేహీం ఏతద్ధి మమ రోచతే. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சகசிரத்துல ஒரு சரணாகதிக்கு அங்கமாக சொல்லக்கூடிய ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோபிருத்துவ வரணம், கார்பண்யம், தன்னுடைய இயலாமை, இவை எல்லா அங்கங்களும் திரிஜட பண்ண சரணாகத்தில இருக்குன்றத தெரியப்படுத்துற. பெரிய அனர்த்தம் வந்துருக்கு. குரூரவாக்கியை அலம் சாந்தமேபாபிதீயதாம், இவள சீதா பிராட்டிய மிரட்டினதெல்லாம் போரும், அவளோட கூட இணக்கமான வார்த்தைகளையே நீங்க சொல்லுங்கன்னு சொல்ற, இணக்கமாக அவளோட இணக்கமாக போகும்னு சொல்றதற்கு ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொல்லக்கூடிய சரணாகதிக்கு உண்டான அங்கம். அலம் குரூரவாக்கேஷ பிராத்திகூல்ய வர்ஜனம்னு சொல்றது, யார் இடத்துல சரணாகதி பண்றோமோ அவளுக்கு எதிராக நடந்துக்காமல் இருக்கிறதுன்றது பிராத்திகூல்ய வர்ஜனம்ன்றது. அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மம ரோஜதே. அங்க மகாவிஸ்வாசம் இருந்தாலும் கூட கோபிருத்துவ வரணும் வேணும், நீதான் என்ன ரட்சிக்கணும்னு சொல்றதுக்கு. அதாவது ஒருத்தன் யாசிக்காத போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அயாச்சித்தன் நகோபாஜயத்துன்னு சொல்லிருக்கு, யாசிக்காதவன ரட்சணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப நம்மளையே கேட்டு போமே, நமக்கு எல்லாம் பெருமாள், நம்ம யாரும் யாசிக்கல, பெருமாளே வந்து உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், சிவை குண்டத்துக்கு வரங்களா வாங்க போலான்னு கூட்டாயிருந்தாக்க யார் போவோம்? ஒருத்தர் கூட போக மாட்டோம். வன வன சுவாமி எனக்கா எப்போ வருதோ அப்போ வரேன், நானு இப்ப நான் வரல, நீர் போயிட்டு வரணும்னு தானே சொல்லுவோம். அப்போ அவர் ஒண்ணு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லதா இருந்து கொடுத்தா, கொடுக்கறேன்னு சொன்னா கூட நீ வானான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு அந்த சரணாகதின்றது பலிக்கும். எதுக்காக வேணுமோ, என்ன வேணும்னு கேட்கணுமோ, இது குடுன்னு நாம கேட்கணும். அப்போ அபியாச்சாம வைதேகிம் ஏதத்தி மம ரோசதே, நாம எல்லாருமா போய் சேர்ந்து மைதிலிய பிரார்த்தனை பண்ணுவோம், நீதான் எனக்கு ரட்சகையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். மகா இது வந்து பர்சிதாமபி யாச்சத்தம் ராட்சசியா கிம் விவட்சயா பர்சிதாமபி, ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கமே, இவ்வளவு மிரட்டி இருக்கமே, அப்படியே அந்த ஒரு சன்னிவேசத்துல நாம போய் இவளை கேட்டாக்க, சீதா பிராட்டியை கேட்டா அவ ஏத்துப்பாளான்னாக்க பரவாயில்ல. பர்சிதாம பியாஜத்தம் ராட்சசியா கிம் ராகவாதி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகதோ பயாத்து. அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகதோ பயாத்து. மகாவிஸ்வாசம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ராட்சசிகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பயத்திலிருந்து ரட்சணம் பண்றதுக்கு அலம் இவள் ஒத்தி போறோம், சீதா பிராட்டி போறோம்னு சொல்றது, இது மகாவிஸ்வாசத்தை சொல்றது. இப்ப இது என்ன, எல்லா அங்கமும் சொல்லியாச்சு. இந்த இடத்துல அனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், கோபிருத்துவ வரணம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம் சொல்லிருக்கு, பர்சிதம், அதாவது நம்மளால ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலையில நாம இருந்திருக்கோம், ஆகையால இவள் தான் இருக்குன்றதுக்கு தன்னுடைய இயலாமையை சொல்றதுதான் கார்பண்யம். கார்பண்யத்தோட இல்லாத மகாவிஸ்வாசம் சொல்லிருக்கு. பிரணிபாத பிரசன்னாகி மைத்ரி ஜனகாத்மஜா, நாம போய் விழுந்து சேவிச்சு பிரார்த்தனை பண்ணமானாக்கா அவள் பிரசன்னத்தை அடைவா. அகலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகதோ பயாத்து இப்படி சொல்றது. ஆகையல்ல ஒரு சரணாகதியினுடைய மொத்த அங்கங்களோட தெரியப்படுத்துற இடம். இதுக்கப்புறமா வரப்போறது விபீஷண சரணாகதி வரப்போறது. ஆனாலும் சீதா பிராட்டி இடத்துல பண்ணக்கூடிய சரணாகதியில எல்லா அங்கங்களோட கூட சரணாகதி, இந்த திரிஜட பண்ற சரணாகதி இருக்குன்றத ஆச்சாரியாலாம் விஸ்தாரமாக இந்த இடத்துல சொல்லியிருக்க. ஆகையில இப்படி சரணாகதி பண்ணமானாக்கா அந்த சரணாகதி வீணா போகாது, இதை அங்கீகரிக்கிறான்றது. சதசா ஸ்ரீமதி பால பர்தர் விஜய ஹர்ஷிதா அவோச்சம் பபேயம் சரணம் சிவான். நீங்க சொல்றது கணக்கு, திருஜட சொல்றது கணக்கு சத்தியமாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்கா நீங்க என்னை சரணமாக அடைந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு ரட்சகையாக நான் இருப்பேன்னு சீதா பிராட்டி சொல்றா. இதனால சரணாகதி சாஸ்திரத்தை சுந்தரகாண்டத்துல முதல் முதல்ல சீதா பிராட்டியினுடைய அங்கங்க சரணாகதி வருது. ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகதி வருது. அங்கங்களோட கூட எல்லா பஞ்சாங்கங்களோடையும் வியக்தமாக தெரியப்படுத்துறதுன்றது இந்த திரிஜட சரணாகதி தான் முதல்ல. இதன் மூலமா நம்ம சரணாகதி சாஸ்திரத்தை நாம் சம்பூர்ணமா தெரிஞ்சுட்டு அந்த சரணாகதியினுடைய மகாத்மியத்தை உள்ளபடி தெரிஞ்சுட்டு நாமளும் அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமாக இருந்துருக்கு. இதுதான் ராமாயணத்தினுடைய பிரதானமான இது. இதுவரைக்கும் இன்னைய தினத்துல நாம பார்க்கலாம். அடுத்தது மீதி இந்த சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களும் விசேஷங்களையும் யுத்தகாண்ட விஷயங்களையும் மேற்கொண்டு நாளை நாள் பார்க்கலாம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீதாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகிநோ பவந்து. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.